వత్సవంశకల్పవృతికల్పవృక్షం శ్రీవాసలక్ష్మణ సూరిసుతం సుశీలం శ్రీవాస సంయమిగురాదాభ్యం శ్రీరాఘవాద్యవర్మన్ మహమాశ్రయామి శ్రీశైల వంశోద్భవ సోమయాది నారాయణార్యాప్త సమస్తబోధం తత్వోత్తమే ప్రదాయోగం మాఠ్యం పునైరిజ్ఞరాహర్యం పితామహాయ ప్రాచేత్యాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోపదేశకాయ శ్రీశైలపూర్ణాయ నమస్తాత్. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యుగేసరీ వేదాంతాచార్య వ్యోమే సన్నిసత్తాం సదా హృది దేవాధినాథకమలాకృతమేషపూర్వాం దీప్తాంబరాం కులభూషణనాసంఖ్యై రామానుజ ప్రభృతి పరిపూషితాగ్రాం గోత్రేంద్రగం దిగర్భంహం ప్రపద్యే విశంతు మే దేవ సదాత్రీయా దయాతరంగాంతరా కటాక్షా శ్రోత్రేషు పుంసాం శరంతీం సరస్వతీం సంస్థితకామధేను వందే రమ్యమినాం సురంధరమహం మానాంధకారగృహాపంఠానం పరిపంథినాం విదృశారంధాన వింధానయ దత్తం మే దయాసతాం ప్రతినా పీత్వా శుద్ధం వయ కాలేన స్మృతరదాంశాదిగం దృశ్యతి విశ్వాస విష్ణుపదభక్తిరక్తిశూన్యం విక్రష్టకృత్యమీమాం విషయేషు సత్తం విద్వత్సపానగతి యోగ్యమినా దదారు వేదాంతసూరిచరణ శరణం ప్రపద్యే పూజంతం రామరామేతీముదరం ముదరాక్షరం మారుష్యవితాశాఖాం వందే వాల్మీకిలం వాల్మీకే సింహస్ కవితామృతారిణ శ్రీమన్ రామకథానాదం కోణయాతిపరాం గతిం యక్విపంసతం రామచరితామృతసాగరం మధురక్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్పషం గోష్పదీకృతవారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీశమక్షాంతారం వందే లంకాభయంకరం మనోజమం ఆర్దతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూసముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సిందో సలిలం శరీరం విశ్వాకంహిం జనకాత్మజాయా ఆదాయ తేనైవ దదాహలం కామనమాగం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతదరుమూలవాసినం భావయామి బహుమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథకీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమద రాక్షసాంతకం వేదవేద్యే పరేం జాచేతాజయ వేద ప్రాచేత సాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సుమం సరోవణార్థవాక్యబద్ధం రఘువరచరితం మని ప్రణీతం దశశిరస్తపథం నిశామయుద్ధం వైదేహీ సహితం సురద్రమతలే హైమే మహామంటవే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచేది ప్రపంచసుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాది పరివృతం రామం భజే శ్యామళం జయత్యాశ్రిత సంత్రాసత్తాంతవిత్తం సమోదయ ప్రభావాన్ జీతయాదే వ్యాపరమవ్యామభాస్కర భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజామిదమజ్ఞమజేష్టపృథివ్యాం విచితో రాఘవ పాదుగా ప్రభావ వేరమేతర తుంబ ఇంబ వినగలాయ వైల్లనాయ వీరనందదోరు సోదియాయ ఉలహేళుందోమిందాం తన్నై అయరవాం వినమంతమర్కరుంజినై అచ్యుతం తన్నై దయర్దర్శనమహం తన్నయంతి మత్రిలయం గంజమాగవే అపార పారావార పరికా పరిపుత పరపుర పరిశుభ్ర తపదహన దమన జమన పవన భవ కవివర పరిశృంగభావిత సర్వస్వదానా తతో రావణ నీతాయా సీతాయా శత్రుకర్షణ ఏష పదమన్వేష్టం చారణాచరితే పథి దుష్కరం నిష్ప్రతిద్వందం శీర్షన్ కర్మవానర సముద్రశిరోగ్రీ భోగవాంపతిరవాభూ అథ వైడూర్యవర్ణేషు శాంతరేషు మహాబల ధీరస్త్రిలకల్పేషు విచతార మహాకవి. ఇన్నికి కుశలవాడు సుందరకాండత గానమనపుర సుందరకాండం ఏం అప్படின்னு இருக்கு பேர் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் யுத்தகாண்ட பரியந்தம் அதுக்கப்புறம் உத்தரகாண்டம் அப்படின்னு முதல்ல பாலகாண்டம் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர்னா ராமனுடைய வெளிலைகள்லாம் அதில் தான் இருக்கு. அவர் பிறந்தது தளர் நடந்தது எல்லாமே பாலகாண்டத்தில் தான் வருது, அதனால அதுக்கு பாலகாண்டம்னு பேர் சரியா இருக்கு. அயோத்தியா காண்டம் அடுத்தது, ஏன்னா அதில் அயோத்தியாவில் நடக்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது அயோத்தியா காண்டம் சரி. அதுக்கடுத்தது அரண்யகாண்டம் அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னா காட்டில் நடக்கிற விஷயம், அதனால அதுக்கு அரண்யகாண்டம் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் கிஷ்கிந்தையில் நடக்கிறது அப்படிங்கிறதுனால அது கிஷ்கிந்தா காண்டம்னு பேரு. இப்போ இந்த காண்டத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் லங்கையில் இருக்கு, அதனால லங்கா காண்டம்னு தான் பேர் வைக்கணும் நியாயமா. ஆனா வால்மீகி சுந்தரகாண்டம்னு பேர் வச்சிருக்காரு. இதுக்கு நடக்க போறதும் லங்கையில தான் நடக்க போறது, ஆனா யுத்தம் நடக்க போறது இதுக்கு அடுத்த காண்டத்துல, அதனால அதுக்கு யுத்த காண்டம்னு சரியாதான் பேர் வச்சிருக்காரு. அப்ப சுந்தரகாண்டத்துக்கு லங்கா காண்டம்னு தான் பேர் வைக்கணும். இவர் ஏன் சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரகாண்டத்துல சீதா ரொம்ப அழகா இருந்தாளா, என்ன மேக்கப் கீக்கப் போட்டுருந்தாளா, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தாளா அப்படின்னா இல்லையா. பத்ரு வாத்சல்ய பூஷிதா அப்படின்னு சொல்லி தன்னோட பர்த்தாவையே சதா சர்வகாலமும் தியானிச்சுண்டு வேற ஒரு சிந்தனை இல்லாம ஆதுகார பத்தியே நினைச்சுட்டு இருந்தாலும், அதனால அழகாயிட்டாலும், அதனால பியூட்டி பார்லர்லாம் போகாம ஆத்துக்காரே ஆத்திலேயே உட்காந்து நினைச்சுட்டு இருந்தோம்னா நாமளும் அழகாயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. சுந்தரே சுந்தரி கதா, அதே மாதிரி சுந்தரகாண்டத்துல ராமர் எவ்வளவு அழகா இருந்தாருன்னு சீதவாயால சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் நாம. சுந்தரே சுந்தரி சுந்தரி கதா, இந்த கதையானது சுந்தரகாண்டத்துலதான் அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, பகவான்ற தத்துவமே ரெண்டு, பெருமாள் தாயார் சேர்ந்த ரெண்டு பேர், அந்த மிசனம் அந்த ஜோடிக்கு தான் பகவான் ஈஸ்வரான்னு பேரு. அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கா எதுக்கு அப்படின்னா, நம்மெல்லாம் இப்படி கஷ்டப்படக்கூடாது, நாளைக்கு கஷ்டம் இருந்தா எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கா. அவ ரெண்டு பேருமே சேர போறா, அவளுக்கு பிரிவுங்கிறதே கிடையாது. இன்னைக்கும் அழகில்லே இறையும் என்று அலர் மேல் மங்கை உரைமா இருப்பா, ஒரு கணம் கூட பிராட்டி பெருமாள் திருமார்கள்லேருந்து நவர மாட்டாளாம். ஆனா இப்ப லங்கையில் ஒருத்தர் இருக்காரு, இவர் கிருஷ்ணந்தையில் இருக்காரு அப்படின்னா அது சும்மா நம்மளுக்காக அந்த பிரிவு. அப்ப ஏற்பட்ட பிரிவுலையும் அவ சேர்ந்தே இருக்காங்கிறத காமிக்கிற காண்டம் சுந்தர காண்டம். அப்படி பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்கிற அனுமார் இந்த சுந்தரகாண்டத்துல அழகா இருக்கார். அவர் யுத்தகாண்டத்துல நல்லா சண்டை போடுறதுலாம் அவர் அழகா இல்லையா. பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைக்க போறாருங்கிறதுனாலே தானும் ரொம்ப அழகா இருக்காராம், அதனால சுந்தரகாண்டம் அப்படின்னு பேரு. நேற்றுக்கு ஹனுமார் மலை மேல நின்றுட்டு ஜகாம லங்காம் மனசா மனஸ்வின்னு சொல்லி முதல்ல தன்னோட மனசனால லங்கைக்கு போனார். முதல்ல பிளான் பண்ணிட்டார் எங்க நாம போறோம் அப்படின்னு, பிளான் பண்ணி லங்கைக்கு தான் போக போறோம்னு பிளான் பண்ணிட்டு முதல்ல மனசுனால போயிட்டான் லங்கைக்கு. அதுக்கப்புறம் தானே போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகேந்திர பருவத்தம்னு அந்த பருவத்துக்கு மேல ஏறி நின்றாராம். நின்று வளர்ந்தாராம். நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி சாதாரண சொருவப்பத்திலையும் ஹைட்லையும் தான் இருப்பார் ஹனுமார். ஆனா இப்ப தாண்ட போறது பெரிய கடல், பெரிய உருவம் எடுத்துட்டு போனா சீக்கிரம் போலாம் அப்படிங்கறதுக்காக பெரிய ரூபம் எடுத்துக்கிறார். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி பெரிய நாமக்கல் சுஜேந்திரத்துலாம் இருக்காரு அந்த ஹனுமார். மலைக்கு மேல மலையாள நின்றுந்தாராம் ஹனுமார். நின்றுட்டு எல்லா இந்திரியத்தையும் தன் வசப்படுத்தினாராம். கை காலு மனசு எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரு வேகத்தை கலப்பினாராம். வேகத்தை கலப்பணும் அப்படின்னா மனசு ஒருமித்தமா இருக்கும், ஒரு வகையா இருக்கணும் மனசு. இல்லைன்னா இந்த வேகம் கிளம்பாது, திடீர்னு கை காலெல்லாம் நடந்தோம் அந்த மாதிரி ஏடாகுடமா ஆயிடும். அதனால வேகத்தை கிளப்புற நல்ல விசாலமான வக்ஷஸ்தலத்தை இப்படி முன்னோக்கினர். வாய ஆர்ந்த குழந்த ஒரு உந்து உந்தினர் ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லி கிளம்பினர். கையை இப்படி முன்னாடி வச்சுட்டு இருக்காராம். முதல்ல நமஸ்காரம் பண்ற சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம் பூதேபியஞ்சலி கிருத்வா சகாரகமனே மதிம். கிளம்பத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பணும் எங்க ஊருக்கு போனாலும். அதனால இவரும் அந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ற. முதல்ல யாருக்கு என்னன்னா சூர்யாய, சூரியன் தான் ஹனுமாருக்கு ஆச்சாரியன். ஆச்சாரியனை தான் முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அப்புறம் மகேந்திராய மகேந்திரன், ஏன்னா இந்திரன் தான் ஹனுமாருக்கு வரன் அறிய கொடுத்தான். பிரம்மாஸ்திரம் கூட உன்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி இந்திரன் ஒரு வரம் கொடுத்தான், பிரம்மா ஒரு வரம் கொடுத்தார். பவனாய தன்னோட தகப்பனாரான வாயு அவரை நமஸ்காரம் பண்ணார். ஸ்வயம்புவே ஹிரண்யகர்ப்பன் பிரம்மா நமஸ்காரம் பண்ணாராம். அதுக்கப்புறம் யாருக்கு நமஸ்காரம் பண்ணா, பூதேபியஸ்ட அஞ்சலிங்க கிருத்வா, பூதேபியங்கள் எல்லா அந்த லோகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாளுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணார். இன்னத்துக்கு அவள் நம்மளெல்லாம் எதுக்கு நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னா, எல்லா விதயத்திலையும் சீதாராமன் இருக்கா அப்படிங்கிற பாவத்தோட நாம கோயில் போறாம ஆத்மா உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் பெருமாள் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கான்றது தெரிஞ்சுக்க தெரியும், அதுமா இருக்கு. ஆனால் அவர் இல்லாமல் நம்மளால இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு சகார கவனத்தின் பறந்த பறக்கத்தை எப்படி இருந்த அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தானா. ருரோக ஹிருதயே பிராணானு ஆகாசம் உலோகையின் வானத்தை பார்த்துட்டே பறந்தானா. பத்யான் திருட நமஸ்தான் கிருத்வாதகிந்திரா காலை நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுருந்தான். காலை இப்படி ஆட்டின்னு நாட்டின்னு போகாமல் நேரம் ஒரு ஒரு சேர வச்சுருந்தானா. மேலே போய் வானத்திலேருந்தே கத்திர யசா ராகவ நிர்மக்தா சரகா சதன விக்ரமா கச்சே தத்வத் நிமிஷாமி லங்காம் ராவண பாலிதான். எப்படி ராம பானம் எப்படி கிளம்புறதோ அதே மாதிரிதான் நானும் கிளம்பியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது ஆழமான அர்த்தம். ராமபானம் வேகமாக போகும், அந்த மாதிரி நானும் வேகமாக போக போகிறேன். ராமபானம் போய் கரெக்டாக டார்கெட் அடிக்கும், அதே மாதிரி நானும் போய் கரெக்டாக டார்கெட் லங்கையில் போய் இறங்கிடுவேன். நடுவில் கிட்டலாம் லேண்ட் ஆக மாட்டேன், நேராக லங்கையெல்லாம் போய் லேண்ட் ஆகும். அதே மாதிரி ராமபானம் போச்சுன்னா திரும்பி ராமன்கிட்டையே வந்து சேரும். அதே மாதிரி நானும் போய் காரியத்தை முடிச்சுட்டு ராமன்கிட்டையே வந்து சேருவேன். அதே மாதிரி ராமன் ராமபானம் எடுத்துக்காருன்னா அதுக்கு சக்சஸ்ன்றது மட்டும்தானே தவிர ஃபெயிலியூரே கிடையாது. மிஷின் சக்சஸ் தான் ராமபானத்துக்கு. அதே மாதிரி நான் கிளம்பினாலும் மிஷின் சக்சஸோட தான் திரும்பி வருவேன். அதே மாதிரி ராமபானத்தில் ராம அப்படின்னு நானும் எழுதியிருக்கோம், என் வாயிலையும் ராம அப்படின்னு சொல்லிகிட்டே போவேன். அதனால எனக்கும் ராமபானத்துக்கும் நிறைய இது உண்டுன்னு சொல்லி போகிறேன் நினச்சிருக்காரு. சீதையை லங்கையில் பார்க்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நகி திரக்ஷாமி எரிதாம் லங்காயாம் லங்காத்மதானாம். சீதையை அப்படி லங்கையில் பார்க்க முடியலன்னா திருப்பி ராமர்கிட்ட வந்து சீதையை லங்கையில் பார்க்கலன்னா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அனைவனைவிக்கு வேகேன கமிஷ்யாமி சுராலயம். லங்கையில் இருந்தேன்னா சொர்க்கத்துக்கு போவேன், சொர்க்கத்தில் ஒழிச்சு வச்சிருப்பான் ராமன். அதனால லங்கையில் மட்டும் தேடிட்டு திருப்பி வந்து ராமன் கிட்ட இல்லைன்னு சொல்ல, இல்லைன்ற வார்த்தையே என்கிட்ட கிடையாது. நேராக சொர்க்கலோகத்துக்கு போவேன், சொர்க்கலோகத்தில் போய் சீதையை தேடுவேன். சரி அங்கேயும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பத்வா அக்ஷ ராஜானம் நான இஷ்யாமி ராவணன். ராவணனை கழுத்த கையில போட்டு கட்டி ராமன் முன்னாடி வந்து நிற்க வச்சிருவேன். எங்கடா இருக்கா திருடா அப்படின்ற மாதிரி ராவணன் ஒரு வழி பண்ணிடுவேன். சர்வசாகரகாத்யோகம் அகமேஷ்யாமி சக சீதையா ஆனஹிஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்டிய த ராவணன். ராவணா சீதையே கிடைக்கல, ராவணனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னா லங்கையை பேர்த்து எடுத்துட்டு வந்துடுவேன் ராமன் கிட்டக்க, எனக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு அப்படின்னு சொல்றேன். ஊர்வேகோ சதாபக்ஷாக ஊர்வேகோ சிதாபக்ஷாக முகூர்த்தம் கவிமன் வைகோ கிருஷ்ணம் தீர்க்கமானம் சபந்தமே பவந்தபாக. ஹனுமான் இப்படி மலையிலேருந்து ஒரு போர்த்த கிளம்பிட்டு எகிரி குதிச்சார் பறக்கிற. அப்போ அந்த மலை ஆட்டம் கண்டுது. ஆட்டம் கண்டது மட்டும் இல்லாமல் மலையில் இருக்கிற மரங்கள்லாம் இந்த வேரோட புடுங்கிட்டே பின்னாடி வந்துதான். அது எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஆட்டிலேருந்து ஒருத்தர் பந்து வந்து தங்கியிருக்கார், அவர் திருப்பி ஊருக்கு போகிறச்சே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு விடுறது, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விடுறதுன்னு எப்படி நாம் போய் கொண்டு விடுவோம். அதே மாதிரி ஹனுமான் லங்கைக்கு கிளம்புறப்போ ஹனுமானோட பந்துக்கள் தான் மரங்கள்லாம், மரங்கள்ல தான் அந்த குழந்தைகள்லாம் இருக்கும். அதனால அந்த நம்ம ஆட்டிலேருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னு சொல்லி இந்த மரங்கள்லாம் அந்த மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி பறந்து வந்துதான். இந்த வேகம் தாங்காம அதெல்லாம் அப்புறம் சமுத்திரத்தில் கீழே விழுந்துடுது. சைன்யாய மகிபதியும் ஹனுமான் ஒரு வீரர் போற ராவணன பார்க்கறதுக்கு அவருக்கு துணைக்கு நாமெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள்லாம் வந்ததுன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்படி நேராக பறக்கிறார் ஹனுமான். பறக்கிறதே அவரோட கண்கள் திருக்கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, பிங்கே பிதாபரிமண்டலே சக்ஷி சம்பிரகா சேதே சந்திரசூர்யா விவோஸ்திதவோ. அப்படி நேராக பறக்கிறதே ஒரு கண்ணு சூரியன் மாதிரியும் இருந்துதான், இன்னொரு கண்ணு சந்திரன் மாதிரியும் இருந்துதான். எதுக்கு இப்போ இந்த கண்ணை பற்றி வர்ணிக்கணும் அப்படின்னா, காத்தாலதான் போற இருந்தாலும் காத்தால போற சேவை இந்த பிளாஷ் அடிக்கிறது கண்ணு பாதையை. நம்ம வண்டியெல்லாம் காத்தால போனா கூட இந்த ஹோண்டா ஆக்டிவ் ஆலாம் இப்போ லைட்டு போட்டுட்டான், ஏன்னா அதை ஆஃபே பண்ண முடியாது. என்னதான் பாதை தெரியணும், இருட்டு திடீர்னு இருட்டிக்கும் மழை காலம் எதானா வந்ததுன்னா இந்த லைட்டு தெரிஞ்சு நம்ம பாதை தெரிஞ்சு போனோங்கிறதுக்காக இந்த வண்டியெல்லாம் புதுசாக இப்படி கொண்டு வந்துட்டான். அது எதை பார்த்தோம்னா ஹனுமாரை பார்த்து கொண்டு வந்திருப்பானோன்னு தோன்றது. அவரோட கண்ணு பிளாஷ் போட்டுட்டே போறதான் போற வழிக்கு. அந்த மாதிரி அவரை வர்ணிக்கிறார். சத்ய வானர சிம்மத்திய கௌமாச்சு சாகரம் கட்சாந்தர கதோ வாயு ஜீ மூட்டை விகர்ஜிதகா. இப்படி கையை இப்படி நேரம் வச்சிருந்து பறக்கிற காற்றை கிழிச்சிட்டு போகிற ஹனுமான். ஹனுமான் போக நம்ம வண்டியிலேயே வேகமாக போனால் காற்றை கிழிச்சிட்டு போவோம். அந்த மாதிரி ஹனுமான் போகிற வேகம் ஜாஸ்தி. போலீஸ்லாம் பார்த்தா கை போட்டுருவா, அப்பேற்பட்ட வேகத்தில் போகிற போகிறதே. இப்படி கையை நீட்டின்னு போகிறச்சே காற்று இங்கே வேகமாக இந்த பட்சத்தலத்துல மார்ல வந்து அடிக்கிறது, அடிச்சு இந்த கை வழியா போற காத்து மேகம் இடி இடிச்சா என்ன சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்கறதா இந்த கேப்ல போற காத்து, அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. அதே மாதிரி ஹனுமான் வானத்துல அப்படி பறக்கிறச்சே, அப்படி சமுத்திரத்தை கீழே பார்த்தாலும் பெரிய பெரிய ஷார்க்கு ப்ளூ வேல் இதெல்லாம் பார்த்தாரு, ஆகா உள்ள பிடிச்சி இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு ஹனுமாரோட நிழல் இந்த சமுத்திரத்துல கீழே உழருது. அது ஹனுமார் எப்படி இருந்தாரோ அதை விட பெரிய மடங்கா இருந்துதான். இவர் பத்து யோஜனை தூரம், இவர் பெருசா இருக்காருன்னா அது 30 யோஜனை தூரத்துல அந்த நிழல் கீழே வந்துதான். நம்மளோட நம்ம நிழல்லாம் சில சமயத்துல பூமியில பார்த்தோம்னா பெருசா இருக்கும், நம்மளே நல்லா இருக்க மாட்டோம், நம்ம நிழல் இன்னொன்று நல்லா இருக்காது. ஆனா ஹனுமார் நிழல் ஹனுமாரோட அழகா இருந்தது அப்படின்னு சாரு தரா பகத் அப்படின்னு சொல்லி ஹனுமாரோட நிழல் அவ்வளவு அழகா இருந்ததுதான் அந்த சமுத்திரத்துல. அது சொன்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், பறந்துட்டே இருக்க ஹனுமார் சமுத்திரத்துக்குள்ளேருந்து ஒரு மலை திடீர்னு எழுந்து வந்துச்சு. எழுந்து வந்து பையா இருப்பா இங்க கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான், யாரா நம்ம பையான்னு கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லி ஹனுமார் வேகமா போய் அந்த மலையில அடிச்சாரா, மலையில் மலையே ஆட்டம் கொண்டுதான் அந்த சமுத்திரத்திலேருந்து எழுந்த மலை. அது சொல்லிட்டு நான் வந்து மைனாக்கம்னு எனக்கு பேரு, என்ன இந்திரன்ற முன்னாடி எல்லாம் மலைகளுக்கு எல்லாம் ரக்க இருந்துதான், இஷ்டத்துக்கு அப்படி பறந்துட்டே இருக்குமா, இந்த மகரிஷிகள் எல்லாம் பயந்துட்டே இருந்தாலும் நம்ம கல்லாம் வந்து உந்திர போறது அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ண முடியாது அப்படின்னு இந்திரன் கிட்ட சொன்னாலும் இந்திரன் எல்லா மலையோட ரக்கையும் வெட்டிட்டான். இந்த ஒன்னே ஒன்றுதான் பேலன்ஸ், இது நல்ல மலையா இருக்குன்னு சொல்லி வாயு காத்து சமுத்திரத்துக்குள்ள தள்ளிட்டான், நீ இதுக்குள்ளேயே சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே இந்த மைனாக்கம் சொல்லிட்டு ஆஞ்சனையர் கிட்ட, என்ன உங்க அப்பா தான் காப்பாற்றி விட்ட, அது மட்டும் இல்லாம சாகரம் அப்படிங்கிறது ராமருடைய வம்சத்துல வந்தவாதான் இதை கிரியேட்டே பண்ணது இந்த சமுத்திரத்தை, அதனால ராமகைங்கிரியத்துக்காக நீ போறன்னு சொல்ற, அதனால நீ இங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு போலாம், உனக்கு இது ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி நீ வச்சுக்கோப்பாங்க, நீ கொஞ்ச நாள் சாப்பிட்டு படுத்துட்டு போலாம், அவசரப்பட்டு போகாத அப்படின்னு சொன்னோடனே ஹனுமார் யோசிச்சாலும் என்னடா இது, நம்மளுக்கு ஒரு காரியம் ஆரம்பிக்கணும், நடுவில் ஒண்ணு வந்து நிக்கிறதே விக்கணும் மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு, இது பழம் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கறது அந்த மலை ஹனுமார் அதெல்லாம் சாப்பிடல, இல்ல இல்ல இப்ப எனக்கு காரியம் இருக்கு, காரியத்தை முடிக்காம ஆரம்பிக்கவே இல்லையே அதுக்குள்ள ரெஸ்டா அப்படின்ற மாதிரி, வேலையே பண்ணல அதுக்குள்ள லீவ் கேட்கறான் பாருன்ற மாதிரி ஆயிடக்கூடாது என் கதை, நீ நான் உன் திருப்பி வந்து பார்க்குற காரியத்தெல்லாம் நல்லா முடிச்சுட்டு வந்து சீதையை பார்த்துட்டேன்ற ஒரு பெரிய காரியம் எனக்கு இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து உன்னோட விருந்தை ஏற்றுக்கிறேன்ப்பா, நான் இப்போதைக்கு ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்லி வெறுமை தொட்டாரா யார் அப்படின்னா, ராமன் காமிச்சு கொடுத்த வழியை ஹனுமார் ஃபாலோ பண்ணார், ராமன் குகன் எடுத்துட்டு வந்த பழத்தெல்லாம் வெறுமை தொட்டாலே வாங்கிட்டாருன்னு அர்த்தம், அதை ஹனுமாரும் அதை பண்ணுற, பண்ணி முடிச்ச உடனே திருப்பி கிளம்புற ஹனுமார் கிளம்பும் போதே தேவர்கள்லாம் பார்த்தா ஹனுமாரை டெஸ்ட் பண்ணுவோம் அவங்க கொஞ்சம், அது எப்படி அப்படி ஈஸியாக போயிட்டு வந்துட்டார்னா அப்புறம் சுந்தரகாண்டம் நல்லா இருக்காதே, கதை நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு தேவ மாதா சுரசா அப்படிங்கிற பேர் அவளை அனுப்பிச்சா. அவள் வந்து அப்படி பெரிய கோரை கித்திப்பற்களோட ஆனால் வந்து வாயப்படுறது நின்னான், யாருமா நீங்களோ அப்படின்னு கேட்டார் ஹனுமார். இல்லை என் பேர் சுரசான்னு பேர், எனக்கு பிரம்மதேவன் ஒரு வரம் கொடுத்துருக்கார், என்ன வரணும்னு அப்படின்னா இந்த சமுத்திரத்தில் இந்த ரோட்டில் இந்த ரூட்டில் போகிறவாள்லாம் என் வாய்ப்புள்ள போயிட்டு தான் போகணும்னு வரம் கொடுத்துருக்குது. ஆஹா ஆச்சரியமான வரமாக இருக்கே, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கீங்களே, சூப்பர்மா நல்லா இருக்குது இந்த வரம், ஆனால் நான் இப்போ வேற ஒரு காரியமாக போயிட்டு இருக்கேன், நான் திருப்பி வந்து உங்கள் வாயை விசிட் பண்ணுறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னாரா ஹனுமார். இல்லை இல்லை இந்த சமயத்தில் போனாலே என் வாயில் போயிட்டு தான் போகணும், அப்புறம் பிரம்மதேவனுக்கு மரியாதையாக இருக்காது அப்படின்னோடனே சரி பார்த்துற ஹனுமார் என்னடா பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு, சரி வாயில் போயிட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சார். அவளா இவரை முழுங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், முழுங்கிட முடியுமான்னு வாயை பத்து யோஜனை பத்து கிலோமீட்டருக்கு வாயை திறந்தாலும் அவர் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருசாக ஆனாராம் சைஸில், இவ 30 யோஜனை தூரம் வாயை திறந்தா, இவ 40 யோஜனை தூரம் வாயை பெருசாக கிட்டானார், இவ 50 இவர் 60 அவ 70 இவ 80 அப்படி பெருசாக வாயை திறந்துட்டே போனான். இப்படி திறந்தா சமுத்திரமாக வாயில் போயிருக்கும், அது நடந்தே போயிருக்கலாம் ஹனுமார், ஆனால் வாயை இப்படி திறந்தா திறக்க திறக்க ஹனுமார் சட்டுங்க இந்த சமயோசித புத்தி அப்படிங்கிறது ஹனுமார் நம்ம தான், அதனால தான் புத்தியர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்தஞ்ச ஹனுமன் ஸ்மரணாத்வயத்துன்னு, இது இவ்வளோ விஷயம் கிடைக்குமா ஹனுமார் ஸ்மரிச்சுட்டோம்னா. அதனால ஹனுமார் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ பெருசாக வாயை திறக்கிறாலே ஒரு செகண்ட் கூட இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த செகண்ட்ல ஒரு கொத்து மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து வாய்ப்புள்ள போய் எச்சப்படாம திருப்பி வந்துட்டாராம். திருப்பி வந்துட்டு சொன்னாராம், நமஸ்து தாட்சாயணிதே, நமஸ்காரம் பண்றேம்மா, நான் நீங்க சொன்ன மாதிரி உங்க வாயில போயிட்டு வந்துடுறேன், வந்துட்டேன் நானு, என் காரியம் முடிஞ்சிருந்து சீதாராம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினாராம். பார்த்தா அதுக்கடுத்து கொஞ்ச தூரம் இந்த அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்க பண்ணிகிட்டே இருக்கட்டு இவரோட நிழல் சமுத்திரத்தில் உழர்த்தவளையும் அதை ஒருத்தி பிடிச்சி இழுத்தாலும் சாயா கிராஹின்னு பேர் அவளுக்கு வந்து சிம்ஹிகா அப்படின்னு பேர். என்னடா இது நம்மளை யாரோ இழுக்கிறாள் என்ன இது இல்லை காற்று எதிர்காற்று அடிக்கிறதா நம்மளால் பறக்க முடியலையா அப்படின்னு யோசிச்சார் அம்மா. அப்புறம் தெரிஞ்சது நம்ம நிழலை பிடிச்சி ஒருத்தி இழுக்கிறா நிழலை இழுத்தாலே நம்மளே வந்துருவோமா அந்த மாதிரி டெக்னிக் தெரிஞ்சவ அந்த சிம்ஹிகா அப்படிங்கிறவ. அவள் இழுத்த உடனே இவர் பார்த்த இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிம்ஹிகாவோட மர்மத்தெல்லாம் கிழிச்சிட்டு வெள்ளம் வந்தாராம். திருப்பி பறந்தாராம், திருப்பி பறந்து நேராக வந்து லங்கையில் இறங்கினாராம். அவரை வந்து இறங்கிறச்சேவே பல ரூபத்தை எடுத்துட்டார். முதல்ல மலை மேலே நின்று சின்ன ரூபம், அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் இந்த மைனாபம் இடித்தப்போ கொஞ்சம் பெருசான, அதுக்கப்புறம் இந்த சுரசா கிட்ட 10 20 ஹைட்டை மாற்றிட்டே இருந்தார். அதெல்லாம் அவர் அழகாக இருந்ததான்னு கேட்டால் ரொம்ப அழகாக இருந்தான். சாருவான வித ரூபதாரி பரம் சமாசாத்ய சமுத்திர தீரம் பரீர சக்தியம் பிரதிபன்ன ரூபா சமீட்சிதாத்மா சமவேட்சிதார்த்தா. ரொம்ப அழகாக இருந்தாராம் எல்லா ரூபத்திலையும். நாமெல்லாம் குழந்தைகள் நல்லா இருந்திருப்போம், இப்போ கேவலமாக இருப்போம். இல்லை சில பேர் குழந்தைகள் நல்லாவே இருக்க மாட்டா, வயசானா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இல்லையா. ஹனுமார் எந்தெந்த ரூபம் எடுத்துட்டாலும் அந்தந்த ரூபத்திலையும் அழகாக இருக்காராம். அதுக்கப்புறம் லங்கையில் உட்காந்து வெயிட் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா இவர் மத்தியானத்தில் கிளம்பியிருக்கார், கொஞ்சம் இருக்கட்டும், யார் கண்ணுக்கும் தெரியாமல் போகிறதுக்கு இருட்டு தான் வேலைக்கு ஆகும், இப்போது இவ்வளோ சீக்கிரத்தில் போக வேண்டாம், போனால் தேவையில்லாத பதிலெலாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். பிரதோஷ காலம் அன்னைக்கு பிரதோஷம், சாயங்காலம் சந்திரன் சமுத்திரத்துலேருந்து அப்படி வெளில வருது, இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வால்மீகி மெனக்கட்டி வர்ணிக்கிறார். சங்க பிரபம் க்ஷீரமுனால் வர்ணம் உத்தச்சமாம் யோகாசமாம். சங்கம் பெருமாள் பேயில் இருக்கிற அந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு வெள்ளை விளையர்ந்து இருக்கும், அதனால தான் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு அந்த பழமொழியை வந்து சங்கம்ன்றது வெள்ளை விளையர்ந்து இருக்குமா. இந்த சங்கு தான் பெருமாள் பேயில் இருக்கிற பாஞ்சஜன்யம்னா சமுத்திரத்துலேருந்து வெள்ளை வருதோன்னு சொல்லி அந்த சந்திரனை பார்த்து வர்ணிக்கிறார். க்ஷீரம் ரிணாட வர்ணம் பால் தான் மரக்கட்டிந்து இப்படி வருது, பால் மரக்கட்டிந்து வருதுன்னா வெண்ணெய் பால்லேருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தோம்னா வெள்ளை வெள்ளையும் வரணும், அந்த வெண்ணெய் தான் இப்படி சமுத்திரத்துலேருந்து வருதா அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ததரிச சந்திரம் ச கபி கபி பிரவீரகா சரசீவஹம்சம், இந்த ஹம்சபக்ஷி தான் இவ்வளோ கும்பலாக சேர்ந்துட்டு வருதோ அதுன்னு நிலாவை பார்த்து வர்ணிக்கிற. இந்த சந்திரனை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கோம், நம்ம ராமச்சந்திரனோட கைங்கரியத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அவருக்கே புரிஞ்சுது. கொஞ்சம் லங்கையை அப்படியே சுற்றி பார்த்தார். பார்த்தோமே லங்கை 24/7 கேமரா சர்வேலன்ஸில் இருக்கான், ஆர்மியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான். யோசிச்சார் என்னடா இது, இந்த இந்த லங்கைக்குள்ள வாயு காற்று கூட பர்மிஷன் கேட்காமல் போக முடியாது போல இருக்கு, அவ்வளோ கெடுபடியாக இருக்கே இந்த லங்கை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சேன். ராத்திரி ஆச்சு, நான் உடனே நல்ல ஒரு ஒரு ஒரு வாசல் கதவு கிட்ட வந்தேன், வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு போகிறதே வாசலில் ஒருத்தி நிற்கிறான். அவள் பேர் என்னன்னா வால்மீகி, அவருக்கு எதுவும் அவளுக்கு எதுவும் பேர்லாம் சொல்லலாம்னா நாமளாக ஒரு பேர் வச்சுருக்கோம், லங்கினி அப்படின்னு பேர். அந்த லங்கினி வாசலில் நின்று பார்த்துட்டா இவளை, இவர் வந்து குட்டி ரூபத்தில் போகிற, போனால் யார் அது அப்படின்னாவை. இவருடனே டூரிஸ்ட் அப்படின்னார். சரி எதுக்கு ராத்திரியில் வந்த, டூரிஸ்ட்டுன்னா எதுக்கு ராத்திரியில் வர அப்படின்னாலும் வீசா இதெல்லாம் கேட்கல, வர எதுக்கு ராத்திரியில் வந்த அப்படின்னா, இல்லை இல்லை நான் ராத்திரியில் வரல, நான் வரட்டே இங்கே ராத்திரியாக எடுத்து அப்படின்னாராம். இவள் பேசிகிட்டே இருக்கிறதே இவளை கண்டுக்காமல் இவன் நம்ம போயிடலாம்னு நினச்சாரா ஹனுமான். ஆனால் இவ இந்த மாதிரி தான் இவா இது மாதிரி இருக்கிறவளுக்கு தான் பேர் நியூசன்ஸ் அப்படின்னு பேர். ஏன்னா இவாளை தாண்டியும் போக முடியாது, ஆனால் தாண்டி பேசிகிட்டே இருந்தோம்னா பேசிகிட்டே இருப்பாள், அந்த மாதிரியான கேரக்டர் இவாள்லாம். இந்த லங்கினிங்கிறவ அப்படி தான் தெரிஞ்சது ஹனுமா இருக்கு. இவர் கொஞ்சம் அப்படி நடந்தாராம், இவள்கிட்ட பேச வேண்டாம் தேவையில்லாத பம்பு வரும், நம்ம கொஞ்சம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நடந்தாராம். கொஞ்சம் நடந்த உடனே ஹனுமார் இவர் கையால் வச்சு அடிச்சுட்டாலாம், என்னடா இது நம்ம ஹனுமாரை போய் அடிச்சுட்டு அடிச்சுட்டாளே அப்படின்னு அவள் அடிச்சுட்டு இப்படி கை எடுக்கிறதே அவர் மட மட மட மடன் வளர்ந்தார். எப்படி இருந்தாருன்னா இப்போ இப்போ லங்கினி டவுன் இருக்கா ஹனுமார் முன்னாடி பார்த்தார். இவள் வந்து திருப்பி இவளை அடிக்காமையும் போக முடியாது, இல்லைன்னா தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாள், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். இடது கையினால சில விரல்னால தொடும் கீழே கீழே உருட்டான செத்துக்கிட்டு போயிட போகிறதே அப்படின்னு வேறு பயம் கணக்கு. ஐயோ நம்ம பெருமாள் தான், நம்ம ராமன் தான் முதல் வரும் ஸ்திரீயை பண்ண, நாமளும் அந்த மாதிரி நம்மளுக்கு முதல் ஃபஸ்ட்டு இது போலான்றது பொம்மநாட்டி ஆகிட போகிறதேன்னு சொல்லி கிருபான் சகார தேஜஸ்ரீ மன்யமானஹா ஸ்திரீயம் சுதான். ஒரு வாமஹஸ்தசிய சோம்புலிங்கிற இந்த நாலு விரல் இருக்கே, நாலு விரல் கூட யூஸ் பண்ணல, விரல் நுனியினால இப்படி தட்டினா, ஐயோ பாவம் செத்துக்கிட்டு போயிட்டு போறிய ராம் ராம் அப்படின்னு தொட்டு தொட்டாளாம். அவ புரட்டி எடுத்து கீழே விழுந்தாளாம். கீழே விழுந்து என்ன சொல்லணும், ஹனுமான் சொல்லணும், குரங்கேன்னு சொல்லணும், எதுவுமே சொல்லலையா, மகாபாபோ பெரிய கை உமக்கு அப்படின்னு சொல்லி நீர் உள்ள போகலாம், தாராளமா உள்ள போகலாம், உங்களுக்கு விசா பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, நீங்க தாராளமா உள்ள போகலாம். ஏன்னா இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கா பயங்கரமா அவரு, அவர் அடிக்கணும்னா அடிக்கல, போயிட கிட்ட போறது அப்படின்னு தட்டிதான் விட்டுருக்காரு. அதுக்கே அவர் பிரசீத சுமாபாபோ அப்படின்னாலாம் அவ சொன்னாலாம், இந்த மாதிரி எனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் போறவர்களுக்கும் பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு, என்ன பண்றது, அது மாதிரி இவருக்கு ஒரு இவளுக்கு ஒரு வரம் கொடுத்துருந்தா என்ன அப்படின்னா, எனக்கு சொல்லியிருக்காரு இங்க வாயில் காப்பானா என்ன இருப்பேன், நீ இருக்கிறதே உன்னை ஒரு குரங்கு வந்து அடிக்கும், அன்னிலேருந்து லங்கைக்கு அழிவு ஆரம்பம் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு, அதனால அது அது இன்னிலேருந்து தான் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறான். போற சம்மார் லங்கையை லங்கைக்கு உள்ள போற, எப்படி போறோம், மாத்திரன்னு பூனை ரூபத்தில் இருக்கிறான், குட்டி குசிக்க அந்த அந்த ரூபத்தில் இருக்க, ஏன்னா பூனை தான் வந்து தொடர்ந்து போகிறதுலாம் தெரியாது, ஆத்திர ஆற்றுல வந்து பால் கீழ் கொட்டியிருந்தா தெரியும், சரி அது வந்திருக்கு பூனை தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு குட்டி ரூபத்தில் போகிற. சக்கரே சபாதம் சத்யம்சர சத்ருணாம் மூர்த்தனி, மெயின் என்ட்ரன்ஸ் வாசலில் கால் வச்சாலும் அது வச்சது எப்படி இருந்தது அப்படின்னா, முக்கியமான ராட்சசாவோட தலையில கால் வச்சா மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ்ல கால் வச்சு நடந்தானா, நடந்து பாக்குற உள்ள பிரம்மாண்டமான சிட்டியா லங்கா அப்படிங்கிறது. இப்ப வேணா கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கலாம், ராவணன் காலத்துலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருந்ததான் லங்கா. போய் பாக்குறேன், பார்த்தா உள்ள எல்லாம் காலேஜ், ராவணா காலேஜ், ராவணா ஹாஸ்பிட்டல், ராவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்ததான், ராவணா தியேட்டர் எல்லாம், ராவணா பார்க் எல்லாமே விசேஷமா பெருசா ஆச்சரியமா இருந்ததுதான். ஃபுல்லா டெக்னாலஜி, டெக்னாலஜினா எல்லா வானர எல்லா ராட்சதாலும் நீ கண்ணில் விளக்கெண்ணை முத்தின்னு பார்த்துட்டு காவல் நிறுத்தின்னு இருக்கா. ஆனா ஹனுமார்த்த ஒன்றும் செல்லாது, அவர் மட்டும் தப்பிச்சுட்டார். அவர் வந்து அவர் பார்த்துட்டே போறார், ஒரு ஒரு இடத்தையும் இந்த ராட்சசர்கள் பேர் போட்டு அவா பவனம் அப்படின்னு போட்டிருக்கு, பிரகஸ்த பவனம், அதே மாதிரி விபீஷண பவனம் அப்படின்னு சொல்லி அவா அவா ஆத்து வாசல்ல அன்பு இல்லம் அப்படின்னு நம்மளாம் போட்டுக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி அவாவா ஆத்து வாசல்ல அந்த பேர் இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டே போறார். அதுக்கப்புறம் ராவணனுடைய கிரகத்தை போய் பார்க்குறாரு, ராவணன் கிரகம் பிரம்மாண்டமா ஹைடெக் சிட்டி மாதிரி இருக்கான், ஆமை இந்த அம்பானியோட வீடெல்லாம் சொல்றாரு, 25 ஃப்ளோர் 30 ஃப்ளோருக்கு தான் ஒருத்தனுக்கு மட்டுமே வீடு, அந்த மாதிரி ராவணனுடைய அபார்ட்மெண்ட் இருந்துதான். அதெல்லாம் உள்ள போய் பார்க்குற, பார்த்துட்டு அங்கே எங்கேயான சீத்தை, இவர் தேடுறது ராவணநாத போய் வேடிக்கை பார்க்கறதுக்கா போயிருக்காரு, இவர் சீத்தை இருக்காடான்னு பார்க்க போயிருக்காரு. அதெல்லாம் பார்க்குறாரு, ராவணனுடைய புஷ்பக விமானத்தை பார்க்குறாரு, குபேரன்ட்டேருந்து இவன் திருடின்னு வந்துட்டான், இவன் எதுவுமே சொந்தமாக சம்பாதிச்சு வச்சுக்கவே மாட்டான், ராவணன் அடுத்த வாழ் ஏதாவது நன்னா வச்சுருந்தான்னு அதை புடிங்கிக்கிறது. அந்த மாதிரி இந்த புஷ்பக விமானம் அப்படிங்கிறது எங்கே வேணால் எத்தனை பேரை வேணால் ஏற்றிக்கலாம், எங்கே வேணால் பறக்கும், அந்த மாதிரி புஷ்பக விமானம். அதை பார்த்தான், அதை ஹனுமான் பார்க்குற, ஆஹா இங்கே தான் வச்சுருக்கான் போல இருக்கு இதை அப்படின்னு. அதுக்கப்புறம் புஷ்பக விமானத்தை பார்த்துட்டு ராவணனுடைய கிச்சன் தளிக பண்ற ரூம் அதை போய் பார்த்தான், பார்த்தா அங்கே இல்லாத ஐட்டமே இல்லையா, எல்லா ஐட்டமும் இருக்கு, எல்லாம் நடக்கிறது, ஓடுறது, ஓடுறது, போடுறது, தாவறது, குதிக்கிறது, எல்லாமே வந்து சிலதெல்லாம் வந்து நன்னா தளிகை பண்ணி வச்சிருக்காளாம், நன்னா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கா, சிலது ஃப்ரை பண்ணாததுன்னு சிலது எல்லா விதமாகவும் வச்சிருக்காளாம், அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்தது அப்படின்னு சொல்ற, ஜிலேபி, ஜாங்கிரி, பாதாம் அல்வா, பால்கோவா எல்லாமே இருந்தான். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் சொல்ற சேவையே நம்மளுக்கு நாக்கு ஊடுறது, ஆனா ஹனுமாருக்கு இதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துருக்கேன், ஒண்ணுமே நாக்கே ஊரல அப்படிங்கிறது வா யோகீஸ்வரா அப்படிங்கறத காமிக்கிறது ஹனுமாரெல்லாம். அதுக்கப்புறம் ராவனுடைய அந்தப்புறத்தை போற, அந்தப்புறம்ன்றது ராவணன் இத்தனை கடத்தின்னு வந்து பெண்மணிகள், அது மட்டும் இல்லாம அவங்கிட்டே இருக்கிற ஸ்திரீகள் அப்படின்னு பல பேர் இருக்கா, எல்லாரும் தாறுமாறா ராத்திரி எல்லாத்தையும் மதுபானங்கள் எல்லாம் பண்ணிட்டு தாறுமாறா படுத்துட்டு இருக்காளாம். சில பேருக்கு டிரெஸ் எல்லாம் விலகி போயிருக்கு, அந்த மாதிரி ஏடாகுடமா எல்லாம் படுத்துட்டு இருக்கா, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல காலை போட்டுட்டு படுத்துட்டு இருக்கா, சில பேர் வாயில இந்த வெத்தலை பாக்கு போட்டு மின்னுண்டே படுத்துட்டப்போ இந்த கரையெல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் வால்மீகி. பார்த்து சொல்ற, சொன்ன உடனே இப்ப ஹனுமானுக்கு தோணிது, என்னடா இது இத்தனை பொம்மநாட்டிய பாக்குற மாதிரியான நம்மளுக்கு இந்த பிரம்மச்சரிய நிஷ்டை கொஞ்சம் மாறி போயிட்டுதேரா, நம்ம பிரம்மச்சாரின்னு அந்த மாதிரி இருக்கோமே, நம்மளை போய் இத்தனை ஸ்திரீயை பாக்குற மாதிரி ஆயிடுதே அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்ச உடனே அவரே சொல்ற, அப்படி கிடையாது, நம்மளுக்கு இவாளெல்லாம் பார்த்தா ஒரு மனக்கலக்கம் ஏற்படணும், அது நம்மளுக்கு ஏற்படலை, அதனால நம்ம பார்த்தது தப்பு இல்லை. இன்னொரு காரணம், ஸ்திரீகளை ஸ்திரீகள் இடத்துலதான் தேட முடியும், எப்படி அப்படின்னா ஒரு உபன்யாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு 100 ஸ்திரீகள் ஒரு பக்கமும் புருஷா ஒரு பக்கமும் உட்காந்து ஒரு ஆத்து மாமா ஆத்து சாவியை கேட்கறதுக்காக அந்த மாமி கிட்ட வந்துருக்காரு. அவரு சாவி கேட்கறதுக்கு தான் வந்தாரு, மீன் பேருக்கு தெரியாது. அந்த மாமா வந்து இந்த பொம்னாட்டி கோஷ்டி அப்படி பார்த்துட்டே இருந்தாருன்னா மீன் பேர்லாம் நினைச்சுப்பா என்ன மாமா டேரக்டா இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சுப்பா. அவருக்கு தான் தெரியும் அவர் அவாத்து மாமியை பார்த்துட்டு இருக்காரு சாவி வேணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஹனுமார் போய் பார்த்தேன், பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இங்க சீட்டை இல்லை அப்படின்னு. அப்போ ராவணனோட பெட்ரூமுக்கு வர, பெட்ரூம் வரலாமா தப்பு இல்லையா, ராவணன் பெட்ரூமுக்கு வரலாம் ஏன்னா சீத்தையை தேடின்னு வந்திருக்க, மற்றவளாத பெட்ரூமுக்கு தான் போகக்கூடாது. அதனால ஹனுமார் அங்கே போய் பார்த்தா பெரிய மலை மாதிரி படுத்துட்டுருக்கானா ராவணன். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பெருசாக வர்ணிக்கிறார். ஒரு சமுத்திரம் படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ, ஒரு மலை படுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தான் ராவணன் அப்படின்னா. ராவணன் பக்கத்திலே ஒரு ஸ்திரீ படுத்துட்டு இருந்தாலும் ஸ்திரீ படுத்துட்டோம்னா ஆச்சரியமான அழகம் அந்த ஸ்திரீ. இவதான் சீதை, ரொம்ப அழகா இருந்தாலும் சீதை மாதிரியே இருந்தாலும் அப்பன்ன அவ யாரு அப்படின்னு தெரியல. ஹனுமாருக்கு தர்க்கயாமாக சீதேஜி ரூபயூபன சம்பதா, அப்பேற்பட்ட அழகு அப்பேற்பட்ட சம்பத்தோட இருந்தாலும் அந்த அந்த பெண்மணி. அதை பார்த்த உடனே ஆகா இதுதான் சீதை, ஓகே நம்ம காரியம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்போட்டயாமா சும்ப புச்சம் தட்டி கொடுத்துட்டான். அங்க வேற யாரும் அவரை தட்டி கொடுக்கறதுக்கு இல்லையோ இல்லையோ, ஆ சபாஷ் பார்த்துட்டோம் முடிஞ்சு போச்சு காரியம், சீக்கிரம் கிளம்புறோம் போய் ராமருக்கு சொல்றோம் மேட்டர் பினிஷ் அப்படின்னு நினைச்சாரோ. சும்ப புச்சம் குரங்குதெல்லாம் வால் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம், அதோட வாழை நல்லா பத்திரமா பார்த்துக்கும். அந்த வாழை எடுத்து முத்தம் கொடுத்துட்டார் ஹனுமாரு. சும்ப புச்சம் எனக்கு ஆரியம் முடிஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கேன்றப்போ நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம சந்தோஷப்பட்டாராம். ஜகௌ ஜகாம ஜகௌ ராவணன் ஆத்துல, ராவணனோட ஆத்துல மட்டும் இல்ல ராவணோட பெட்ரூம்ல சீதையை பார்த்துட்டோம்னு நினைச்சு ராவணோட பெட்ரூம்ல சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெயராம் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாராம். ஜகௌ ஜகாம ஸ்தம்பாரோகன் நிபபாத பூமோ நிதர்சயம் சுவாம் பிரகிருதி கபீனாம். அங்க பெரிய தூண்லாம் இருக்கு ராவணோட பெட்ரூம்ல, அதுல மேல ஏறி நேரம் கீழே குதிச்சார், மேல ஏறி நேரம் கீழே குதிச்சார். அவருக்கு சந்தோஷம் தாங்கல, சீதையை பார்த்துட்டோம் எப்பேற்பட்ட கஷ்டமான வேலை நம்மளுக்கு கொடுத்துருந்தா, மீதி மூணு திக்கிலையும் சீதை கிடைக்கல ஆனா நம்ம பார்த்துக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்ட நிதர்சயன் சுவாம் பிரகதியும் கபீனம். இந்த இடத்துலதான் ஹனுமார் குரங்கு புத்தியை காமிச்சாருன்னு வால்மீகியே சொல்ற. சொன்னதுக்கு அப்புறம் அவரே யோசிச்சார், அடடா தப்பு பண்ணிட்டோம், ராமேன வியுக்தாதா சொத்து மதுசதி பாமினி, ராமனை விட்டு சீதையால தூங்கதா முடியுமா, அதுவும் ராவணனோட பெட்லயே படுத்துப்பா சீதை கண்டிப்பா இருக்காது, அப்ப இந்த சீதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடியா சீதை இல்லைன்னு தெரிஞ்சுது. அப்ப இது யாரு தான் அப்படின்னு பார்த்தா அதுதான் மந்தோதரி அப்படின்னு ராவணனோட மனைவி மந்தோதரின்னு பேரு. உடனே ஆஹா இது சீதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, என்னடா இது நம்ம இத்தனை நாள் தேடி இருக்கோம் சீதை கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுற. வருத்தப்பட்டுட்டு சொல்ற, நான் எல்லா இடத்தையும் நாலு விரல் கேப்பு கூட கிடையாது, நான் எல்லா இடத்தையும் தேடிட்டேன் இங்க, இங்க சீதை கிடைக்கலையே என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு வருத்தப்படுற, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுறோம் நம்மளுக்கு ஒரு பலனே கிடைக்க மாட்டேங்கிறது, என்னடா இது இங்கதான் சம்பாத்தி பார்த்துட்டு சொன்னார் சீதை இருக்கான்னு வேற சொன்னார் நம்மளுக்கு மலை மேலே இன்னைக்கு பறந்து பார்த்த ரக்க வந்துதே அவருக்கு கதையெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று சொன்ன கதை தான் சம்பாத்தி பறந்து பார்த்த உடனே சீதை இங்கதான் இருக்காப்பா நீங்க போயிட்டு வாங்கோ லங்கையில தான் இருக்கான்னு சொன்னாரு. அதெல்லாம் சும்மா அதிகமா சொல்லிட்டாரா இவர், என்னடா இது அவர் சொல்லி நாம இவ்வளவு தேடி இருக்கோம் கிடைக்கலையே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சொன்னார், இப்ப நாம சீதையை மட்டும் பார்க்கல அப்படின்னு சொன்னா லாஸ் ரொம்ப பெருசு, ஏமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. யாருக்கு அப்படின்னா நமக்கே ஃபர்ஸ்ட், ஏன்னா நூறு யோஜன தூரம் சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கோம், தாண்டி வந்துட்டு சீதையை பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கே அது பெரிய மேஜர் லாஸ். நம்ம இங்கே சீதையை பார்க்கலன்னு திருப்பி போய் ராமர்கிட்ட சொன்னோம்னா ராமன் உயிரோட இருக்க மாட்டார், ராமன் போயிடுவார். ராமன் உயிரோட போயிட்டார் அப்போ ராமன் உயிரை விட்டுட்டார்னா லக்ஷ்மணனும் உயிரை விட்டுருவார், ராமன் இல்லாமல் லக்ஷ்மணனால் இருக்க முடியாது. சரி ஓகே, ராமன் லக்ஷ்மணன் 14 வருஷத்துல காட்டுல இருந்து திருப்பி அயோத்தியாவுக்கு வரலன்னா பரதன் சத்ருக்னன் ரெண்டு பேரும் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கா. 14-15 வருஷம் முதல் நாள் இந்த முதல் டைட்டில் ராமன் லக்ஷ்மணன் திரும்பி இங்கே வரலன்னா நான் அக்னியில் குதிச்சிடுவேன் பரதன் சபதம் பண்ணிருக்கேன். அதனால ராமன் லக்ஷ்மணன் காட்டிலே உயிரை விட்டுட்டானா பரதன் சத்ருக்னன் ரெண்டு பேரும் செத்து போயிடுவா. பரதன் சத்ருக்னன் ராமன் லக்ஷ்மணன் 4 பேருமே செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு கௌசல்யே சுமித்ர கைகேயி 3 பேருமே உயிரை விட்டுருவா. அயோத்தியா ராஜாவும் போயிட்டார், தசரதனும் போயிட்டார், ராணி 3 பேர் இருந்தா பிரதானமான பட்ட மகிழ்ச்சிகள், அவ 3 பேர் போயிட்டா, ராமலட்சுமணால் 4 பசங்க முத்து முத்தா கிட்டது, 4 போயிடுது, இனிமேல் நம்மளெல்லாம் யார் ராஜ்யத்தை ஆடுவார் அப்படின்னு சொல்லி அயோத்தியா மக்களே உயிரை விட்டுருவா. ராமனுக்கு நாம பண்ணி தரோம் காரியத்தைன்னு சொல்லி நம்ம ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், ஆனா ராமனே செத்து போயிட்டாருன்னு உடனே சுக்ரீவன் நம்மளால அவருக்கு எதுவுமே பண்ண முடியலையேன்னு மனம் திரும்பி அவனும் செத்து போயிடுவான். சுக்ரீவன் செத்துட்டான் அப்படின்னா அங்க இருந்த வானராள்லாம் செத்து போயிடுவான். வானராள்லாம் போயிட்டான்னா வானராள்லாம் திரும்பி வரலையேன்னு வானராளோட ஒய்ஃப் கிருஷ்ணன் தேவி இருக்காள், அவள்லாம் போயிடுவா. அப்ப ஒரு சீதையை நாம இப்ப பார்க்கலன்னா எத்தனை உயிர்கள் போறது அப்படின்னு ஹனுமான் யோசிச்சார். யோசிச்சு திருப்பி நாம கலப்பறக்கே சூரியனை நமஸ்காரம் பண்ணோம், வாயுவை நமஸ்காரம் பண்ணோம், இந்திரனை நமஸ்காரம் பண்ணோம், இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணோமே, தேட வேண்டிய சீதை அவளையே நம்ம நமஸ்காரம் பண்ணியே ஜெகன்மாதா, அவளை நமஸ்காரம் பண்ணாதானே அவள் கிடைப்பா. நாம தேடின் வந்து சீதையை, அப்ப சீதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லி இங்கே தோணி சீதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணார். நமோஸ்து ராமாய தலக்ஷ்மணாய தேவ்யை சதத்யை ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திர யமாநிலேப்யா, நமோஸ்து சந்திரார்க்க மருத்கனேப்யா அப்படின்னு சீதையை நமஸ்காரம் பண்ணி திரும்பி பார்த்தார். அசோகவனம் அப்படின்னு ஒரு புது ஏரியா, இத்தனை நம்ம இந்த ஒரு ஏரியாவையே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு சரி இதுக்குள்ள போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி அசோகவனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கார்டன் மாதிரி, பெரிய கார்டன் ஒரு மினி ஃபாரஸ்ட்னே சொல்லலாம். அது உள்ள போய் தேடினேன், தேடினா அது உள்ள நிறைய மரங்கள்லாம் நீங்க சொன்னேன், சில மரம் கோல்டு சில்வர் மிக்ஸ் மிக்ஸ் பாதி பாதி இருக்கும், சில மரங்கள்லாம் ரத்னங்கள் எல்லாமே தொங்கும், பழம் தொங்குற மாதிரி ரத்னம் தொங்கும், அங்க இல்லாத மரமே கிடையாது. பெரிய நதி இருக்கான் அந்த அசோக வனத்து உள்ளே, அவன் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் ராவணன் அப்படிங்கிறவன். சரி இந்த நதியெல்லாம் பார்த்தேன், அந்த பார்க்குள்ளேயே பெரிய மலை இருந்துதான், அந்த மலை என்ன பார்த்தேன் சொன்னார். பார்த்துட்டு சரி கொஞ்சம் உள்ள போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராட்சசிகள்லாம் ஒரு மரத்துக்கு கீழே சுற்றி உக்காந்துருக்கா, நாங்கள்லாம் இப்போ கதை கேட்குற மாதிரி எல்லாம் ஒரு 20-30 ராட்சசிகள் உட்கார்ந்துருக்கா, அதுக்கு நடுவில் ஒருத்தி இருந்தாலாம், தத்தோமலின சந்தீதாம் ராட்சசி சமாவிருத்தாம் உபவாசக்ஷாந்தீனாம் விஸ்வசந்தீம் புறப்புனகா ததவித சுக்லபக்ஷாது சந்திரரேகாம் இவாம இவாமலாம். அங்கே ஒருத்தி உட்காந்துருக்கா, அவள் யார் அப்படின்னா அதுதான் சீதை அப்படின்னு ஹனுமானுக்கு தெரிஞ்சுதான். ஏன் அப்படின்னா தத்தோ மலினசம் வீதாம், ரொம்ப சோகமாக இருந்தாலும் விஸ்வசந்தியும் புனப் புனகா பெருமூச்சு விடுறாளாம், ராமன் கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுண்டு அழுத கட்டிகளோடு உட்காந்துருக்காளாம். அவளோட வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மெலிந்து போன வஸ்திரமா, ஏன்னா 10 மாசத்துக்கு முன்னாடி கட்டின வஸ்திரம் அந்த புடவையே இப்பெல்லாம் 2 தோய் துவச்சா அந்த கலர்லாம் போயிடுறதுங்கிறா, அந்த மாதிரி சீதா நல்ல புடவை கட்டியிருந்தாலும் 10 மாச காலம் ஆயிடுச்சு, அதனால இந்த மண் சேர துணிதி எல்லாம் படிஞ்சு அந்த புடவையே ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி பழைய புடவையோட இருக்காளே, அப்போ இப்போ தான் சீதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தக்கையாக சீதைக்கு காரணையில் உபபாதிபிகி அப்படி. ஆஹா, ராமன் இன்னைக்கு நம்மள்ட்ட என்னென்னலாம் சொல்லி அமைச்சாரோ அந்த அம்சங்கள்லாம் சீதை கிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சில ஆபரணங்கள்லாம் கழட்டி போட்டிருக்காளு வாங்குறாள் கிட்ட, அதோட மீதி ஆபரணங்கள்லாம் இதை போட்டுட்டு இருக்கா இந்த சமயத்தில், அதையும் இதையும் மேட்ச் பண்ண பார்த்துருக்கேன் அன்னைக்கு இந்த டைமண்ட் கடுக்கன் போட்டுருக்கா இவ இந்த பக்கத்தில் அதுதான் இருக்கு, அப்போ இதுதான் அவ சீதை அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணாராம். வைதேசியாயானி சாங்கேஷு பிரதானோன் வகீர்த்தயது, வை சீதை இப்படி தான் இருப்பா இன்னென்ன ஐடென்டிஃபிகேஷன்லாம் ராமர் சொல்லி அனுப்பிச்சிருக்க ஹனுமான் கிட்ட, அதை வந்து பார்க்குற மேட்ச் பண்ணிட்டேன், ஆஹா இதுதான் சீதை அப்படின்னு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே சீதையை பற்றி பெருமையாக பேசுகிறார். சத்யாதேவியா மனஸ்தஸ்மின் சசி சாஸ்திரம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சத தர்மாத்மா மூர்த்தம் அப்படி ஜீவதி. சீதை அப்படின்னு நினச்சிருந்தோம்னா சீதை மனசில் ராமன் இருக்காராம், அதை ஹனுமான் பார்த்துருக்கார். சீதையோட மனசில் யார் இருக்காங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி ஹனுமானுக்கு இருந்தது. ராமனுக்கு கேட்கவே வேண்டாம், அவர் எப்போ பார் சீதை சீதைன்னு சொல்லிட்டு இருக்கார். ராமனுடைய மனசுலையும் சீதை இருக்கா, சீதையோட மனசுலையும் ராமன் இருக்கார், இவா ரெண்டு பேருக்கும் பெரிய வேகுதம் இருக்கு அப்படின்னார். அது மட்டும் இல்லாமல் ராமர் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னார் ஹனுமான். லங்கையில் இருந்து என்ன லங்கைக்கு போய் கட்சி கட்சி மாறிட்டாரா, ராவணன் கட்சி மாறிட்டாரா என்ன இது அப்படின்னா, இப்போ ஏற்பட்ட சீதையை விட்டு ராமரால் எப்படி உயிரோடு இருக்க முடிஞ்சது, செத்து போயிருக்க வேண்டாமா ராமர் அப்படின்னு. துஷ்கரமும் குருதே ராமஹா ஹீனோய தனயா பிரபு தாரய யாத்மாவேகம் ந சோகேன அவசீததி. சீதா அன்னைக்கு கடத்தின் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவர் பிராணம் விட்டுருக்க வேண்டாமோ, சீதை இல்லாமல் அவரால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ற என்ன அப்படின்னா, திருப்பி அந்த சீதையோட சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ராமன் உயிரோட இருக்கார் அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம சீதையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ராஜ்யம் வா திருசுலோகேஷு சீதா வா கனகாத்மஜாம், திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயாம் ஆத்மயாக்கலாம், மூணு உலகத்து ராஜ்யமா சீதையா அப்படின்னு இந்த எடை போடுற மிஷின் இருக்கு ரெண்டு பக்கத்துலயும். மூணு உலகத்தையும் இந்த ஒரு பக்கம் வச்சு சீதையோட சீதையை கூட முழுசாக வைக்க வேண்டாமா, சீதையோட நகமணி ஜோதி கூட இந்த மூணு உலகம் தாங்காது. அப்பேற்பட்ட சீதைய இவர் இழந்துட்டு இருக்காரு. பேர்பட்டவர்தான் சீதைன்றதர் ஹனுமானங்களே புரிஞ்சுட்டார். துல்லியசீல வயோபுத்தான் துல்லியாபிதன் லட்சணம் ராகவோர்பதி வைதேகி சஞ்சேயம் சிதேட்சணம், ரெண்டு பேருக்கும் துல்லியமா இருக்கு. என்னென்ன துல்லியமா இருக்கு அப்படின்னா வயசு துல்லியமா இருக்கு, இவருக்கு இவாதான் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஏஜ் வைஸ் ரெண்டு பேரும் நல்ல மேட்ச். மயவர்தான் துல்லியாபிதான லட்சணம், பக்தாவை ரட்சிக்கிறதுல ரெண்டு பேரும் ஈக்குவலாம். இன்னும் ஈக்குவல்னு சொல்றது காட்டிலும் சீதை ரட்சணம் பண்றது ஜாஸ்தி. மேல பார்க்க போறோம் என்ன ரட்சணம் பண்ணா அப்படின்னு. ராகவோர் சக்தி வைதேகியும், ஆனா ராமர் ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டாரா ரெண்டு பேர் அந்த மேட்ச்ல என்ன அப்படின்னா, தஞ்சேயம் சிதேட்சணம், ராமர் ராமருக்கும் கண் அழகு, ஆனா சீதையோட கண்ணழகுக்கு முன்னாடி ராமருக்கோட கண்ணழகு அவுட்டான். ஏன்னா என்ன பியூட்டி பார்லாம் இருந்தாலும் இல்லையா, சுபாவமாவே சீதையோட கண்ணுன்றது ராமர் கண்ண அழகு காட்டணும் ஜாஸ்தியம். இதுக்கு ஒரு கதை சொன்னா புரியும். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் ரங்கநாயகி தாயார்னு பெருமாள் தாயார் பேரு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரங்கநாதன் பகல்பத்து உற்சவத்துல பத்தாவது நாள் தாயார் திருக்கோலம் போட்டுப்பார், தாயார் திருக்கோலத்தை சாத்திப்பார். அப்படி இருக்கிறதே பட்டர் அப்படின்னு ஒரு ராமாவது சம்பிரதாயத்தை சேர்ந்த பட்டர், பட்டர்னா அர்ச்சகா அந்த பட்டர் இல்ல, பட்டர்னு அவருக்கு திருநாமம், கூரத்தாழ்வானோட குமார் அவர் பேரு. அவர் போன அவருக்கு தாயார் கிட்டதான் ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. பெருமாள் கூட செகண்ட் தான், முதல்ல போய் தாயார் தான் செய்வார், அப்புறம் தான் போய் பெருமாளை செய்வார். அப்போ இங்க பத்தாம் நாள் பகல் அன்னைக்கு பத்தாம் நாள் இன்னைக்கு போய் சேர்த்தாலும் ரங்கநாயக ரங்கநாயகி தாயாரோட திருக்கோலத்தை ரங்கநாதர் சாத்தியிருப்பார். அன்னைக்கு மாறு வேட்டான் அவருக்கு ஃபேன்சி மிஸ் காம்படிஷன் அன்னைக்கு. அதனால அப்படி தாயார் திருக்கோலத்தில் இவர் வருவார். வரத்தே பட்டரை கேட்டாரா என்ன எப்படி மேக்கப்லாம் நல்லா இருக்கா, நான் தாயார் மாதிரி இருக்கேனா எப்படி எல்லாம் 100% பக்காவாக இருக்கேன் தாயார் மாதிரி அப்படின்னு அவர் கேட்டாரா. எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட், நான் கூட கொஞ்சம் ஏமாந்துட்டேன் தாயார் தான் புறப்பாடாகிறதோ அப்படின்னு வச்சு அப்படின்னாரா. ஆனால் ஒரு விஷயத்துல மாட்டேன் அப்படின்னாரா. என்ன அப்படின்னா, என்னதான் நீ மேக்கப் போட்டிருந்தாலும் கண்ணழகு எங்க அம்மா மாதிரி வரல, நீ அவுட் அதுல ஒழுங்கா செட்டால உங்களுக்கு. ஏன்னா சுபாவமாவே என் தாயாருக்கு கண்ணுல கருணை ததும்புமா, பெருமாளுக்கு அப்படி இல்லை, ஒரு கண்ணுல கருணை ததும்பினாலும் இன்னொரு கண்ணு பண்ற தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கலாம்னு பாப்பாரா. அதனால்தான் ஆண்டாள் சொல்றதே, செங்கல் சிரிச்சிருவே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு. திங்கள்னா சந்திரன், ஆதித்யன்னா சூரியன், திருமாளுக்கு ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு சூரியன். ஆனா எங்க தாயாருக்கு அப்படி இல்லை, ரெண்டு கண்ணிலும் ஐஸ் தான் வருஷிக்குமே தவிர நீர் அந்த கண்ணாயில மட்டும் தோத்துட்டே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டார் ரங்கநாதருக்கு. அந்த மாதிரி சீதையோட சீதை தான ரங்கநாயகி தாயார், ராமன் தான ரங்கநாதன். அதனால அவர் கண்ணில் தோத்துட்டாருன்னு ஹனுமான் சொல்ற, பெட்டர் சொல்றதுக்கு முன்னாடி ஹனுமான் சொல்லிட்டார். அப்புறம் பார்த்தா தெரியும் போய் இவங்கள்ட்ட என்ன பேசுறது என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தார். யோசிச்சது மட்டும் இல்லாமல் இவள்கிட்ட பேசினோம்னா எந்த லாங்குவேஜில் பேசுறது நம்ம, இவள்கிட்ட முதல்ல பேச ஆரம்பிக்கிறதே எப்படி பேச ஆரம்பிக்கிறது, புது சாட்சி நம்மளுக்கு ஸ்திரீகிட்ட பேசினா வழக்கம் இல்லையே, முன்னாடி வேற யாராலும் இருந்தாலும் ஈஸியாக போய் பேசிடுவா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினது கூட கிடையாது பொம்மநாட்டிக்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறார். யோசிக்கிற யோசித்த உடனே பெரிய சப்தங்கள் எல்லாம் கேட்கறது, சங்கநாதம் பேரிநாதம் நூப்புறம் சலங்கைகள்லாம் சத்தம் கேட்கறது. யாரு அப்படின்னு பார்த்தா ராமன் வரான், விடிய காத்தால வேலை 3 மணி 4 மணி இருக்கும். அதோ அந்த சமயத்துல ராமன் வரான் எதுக்கு அப்படின்னா, நாளெல்லாம் விடிய காத்தால எடுத்து விஸ்வரூப சேவை பெருமாளை போய் சேமிக்கிறதுக்காக போவோம். ஆனா ராவணன் பாருங்க அவனத்திலேயே லட்சுமி மகாலட்சுமியை வச்சுட்டு விஸ்வரூப சேவைக்காக வரான் அப்படின்னு பெரியவாழ்லாம் சொல்லுவார். வரான், வரட்டவே ஸ்திரீகள் அவனோட பரிவாரங்கள் பொம்மநாட்டி எல்லாம் சாமரம் போட்டிருந்தும் கொடையை பிடிச்சிருந்தும் வராடா, தீவட்டி பிடிச்சிட்டு இப்படி வரான் அசோகவனத்துக்கு சீதையை பார்க்கணுங்கிறதுக்காக. ததோ திருஷ்டேக வைதேகியம் ராவணம் ராட்சாதிபம் பிராவேபக பராரோகா பிரபாதே கடலீய சா அப்படின்னு. சீதை சீதைக்கு தெரிஞ்சிருச்சு ராவணம் தான் வரான், ஏன்னா டெய்லி வழக்கம் இப்படி காத்தால வந்து படுத்துவான் அப்படின்னு. வரட்டேவே அவன் எப்படி இருந்தானா, பிரபாதே கடலீய சா, பெரிய காத்துல வாழை மரம் நிற்காது கீழே விழுந்துடும். அந்த மாதிரி சீதை ஏற்பட்ட ஒரு பெரிய சூறாவளி, ராவணன் இந்த சூறாவளி வரப்போறதேன்னு தான் பயந்துட்டே இருந்தாலும் மாம் திருஷ்வாகனோரு சொல்றான் ராவணன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கிறச்சவே ரொம்ப வல்கரா பேசுறான்னு சொல்லணும், தாயார்கிட்ட போய் பேசுற பேச்சா அப்படின்னா. என்னை பாருமா, எதுக்கு உன்னோட புடவையினாலும் உன்னோட உடம்ப மறைச்சிக்கிற, நான் தானே வந்திருக்கேன், நீ என் கூடயே சந்தோஷமா இருக்கலாம், எனக்கு மமாக்கிற மகிழ்ச்சியும் பவ, எனக்கு அக்ர மகிழ்ச்சியா இருக்கலாம், நீ உன்னை மூணாவது நாலாவது நாள்லாம் வச்சுக்க மாட்டேன், என்னோட பிரைம் ஒய்ஃப் நீ தான், குயின் நீ தான், உன்னை குயினா ஆக்கிடுறேன் அப்படின்லாம் சொல்றான். சொன்னதுக்கப்புறம் நீங்க இருக்கு இங்க இல்லை, இங்க இல்லாத சொத்து என்ன உனக்கு, இங்க உனக்கு என்னதான் சுகம் இல்லை, நீ கேட்கறது எல்லாமே கிடக்கும், உனக்கு இங்க எல்லாரும் அடிமையா வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கா, நீ ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்லிட்டா போறோம், நான் உன் கால் கீழே கிடப்பேன் அப்படின்லாம் சொல்லலாம். சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு என்ன ரத்னங்கள் வேணுமா, கோமேதங்கள் வேணுமா, சொர்ணம் வேணுமா, என்ன வேணும்னு நீ கேளு, இல்ல பனாரஸ் பட்டு தான் வேணுமா சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், இல்ல மாங்காய் மாங்காய் பாட்டர் போட்ட புடவை வேணுமா, இல்ல இப்போ நவரத்ன ஹாரம் வேணுமா, என்ன வேணும்னு நீ கேளுமா, நான் உனக்கு எதா இருந்தாலும் பண்றதுக்கு ரெடி, உனக்கு மட்டும் பண்றதுக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கும் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா கூட மாசா மாசம் கொடுத்து அனுப்புறேன், ஜனகாய பிரதாசியாமி தவஹேத்தோர் விலாசினி அப்படிங்கிற சொன்ன சீத்தா இதெல்லாம் எப்படி பார்த்தா அப்படின்னு, ஏதோ நம்ம குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் கெட்ட வார்த்தை கற்றுட்டு வந்ததுன்னா அம்மா எப்படி பார்ப்பாளோ அந்த மாதிரி பார்த்தாலும் சார் நம்ம ஏதோ தெரியாத கற்றுட்டு வந்துட்டு, ஏன்னா அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரியான புத்தியே கிடையாது, தாயார் தான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்றது தான் சம்பிரதாயம், பகவான் எப்படியோ அதே மாதிரி தான் தாயார். அப்போ தேசிகன் எல்லாத்துக்கும் ஈக்குவல், தாயாருக்கு என்ன பெருமாளுக்கு என்னென்ன சக்தி உண்டோ தாயாருக்கு உண்டுன்ட்டார், ஆனால் ஒன்றே ஒன்று கிடையாதுன்ட்டார், என்ன அப்படின்னா அவளுக்கு அனுகிரகம் ஈம் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம், அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்க தெரியும், ஆனால் ஒன்றே ஒன்று தெரியாது என்னன்னா நிகிரகம் பனிஷ் பண்ணுறதுக்கே தெரியாது தாயாருக்கு. அந்த மாதிரி சீதை அப்படி இருக்கா, அப்போ இந்த மாதிரி வந்து பேசுறது இவங்க என்ன ரிப்ளை பண்ணலாம்னு தெரியறதுக்கு முன்னாடி எதுக்கு புல் எடுத்து முன்னாடி போட்டுட்டு பேச ஆரம்பிச்சா அப்படின்னா, புல் எதுக்கு எடுத்து முன்னாடி போடணும் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் வந்துருக்கிறவன் ராஜா, இவகிட்ட சாரிட்டிலாம் இல்லை, இது வந்து அவங்க உட்காந்து தொலைந்தமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசனத்துக்காக புல் எடுத்து போட்டாலும் தினமந்தரத்திருத்வா, இத்தனை நாள் ஏதோ உலகிட்டு இருந்தான், எனக்கு வந்து நீ நான் உனக்கு அடிமையா இருக்கேன், எனக்கு ஒத்துன்ற நீ அப்படின்லாம் பேசினாலே மிருகத்துக்கு தான் அம்மா கொண்டாட்டி தங்கச்சி அக்கா அப்படிங்கிற வித்தியாசம்லாம் தெரியாது, மிருகம் தான் அப்படி பழகும், மிருகமா இருக்கிற உனக்கு மிருகத்துக்கு என்ன ஆகாரமோ அதுதான் போடணும், திருநாமக்கார கஷ்டத்துவா புல்ல போடுறா புல்ல சாப்பிடு அப்படின்னு போட்டாடா. இன்னொன்னு அதாவது ஸ்திரீ நியமத்துல இருக்கிறவாள்லாம் இன்னொரு பரபுருஷனை பார்த்து பேசக்கூடாது, இன்னொரு புருஷனை பார்த்து பேசக்கூடாது, ஏதாவது ஸ்கிரீன் போட்டுட்டு பேசணும் அப்படின்னு ஒரு நியமம் உண்டு அவளுக்கெல்லாம். இங்கே லங்கையில் போய் எங்கே இந்த ஸ்க்ரீன் எல்லாம் தேடுறது, அதனால ஸ்க்ரீன் இல்லையேன்னு சொல்லி உனக்கும் எனக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி புள்ள போட்டாலும் தினமந்தரத்திருப்பா, என்னவோ சொன்னியே ரத்னங்கள் எல்லாம் கொடுக்குறேன், நவரத்ன கல் எல்லாம் கொடுக்குறேன், ஜிஆர்டிலேருந்து போய் என்ன வேணுமோ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னியே, ஸ்வயம் மகாலட்சுமியே எனக்கு இருக்கிற எனக்கு நீ சொல்கிற இதெல்லாம் புல்லுக்கு சமானம்னு சொல்லி புல்ல முன்னாடி போட்டாலும் தினமந்தரத்திருப்பா, எங்க அப்பாவுக்கு கூட பைசா அனுப்புறேன்னு சொல்லியே, அவர் ஏற்கனவே மிதிலிங்க ராஜா, அவர் நீ அனுப்புற பைசாவெல்லாம் புல்லா மதிப்பார் திருநாமந்தரத்திருத்வா. இன்னொன்று சொன்னா ராமன், ராமனை கட்டி ராமனை கட்டிட்டு நீ என்ன சுகத்தை அனுபவிச்ச, ராஜ்யமும் இல்லை காட்டில் வாசம், அவன் இப்போ இருக்கானா இல்லையான் கூட தெரியாது, அவன் அவனையே நினைச்சிட்டு இருக்கியே அவனை மறந்துடு அப்படின்னே. அப்போ ஏற்பட்ட ராமன் ஈஸ்வரன் அவர் நீ இல்லை இருக்க மாட்டேன்னாலும் சொன்னதெல்லாம் புல்லா நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருநாமந்தரத்திருத்வா, ராமனுக்கு ராமனால இங்க வரவே முடியாது, அவனுக்கு பராக்கிரமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ராமன் ஒரு நாள் நான் படிச்சுட்டு இருக்கே காக்காசுரன்னு ஒரு காக்கா என்னை வந்து குத்திடுச்சு, என்னோட மாரில் ரத்தம் வந்துச்சு, வந்த உடனே ராமர் கையில் அப்போ வில்லு அதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த காக்காவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டேன், கோவப்பட்டு பக்கத்தில் இருந்த புல்லை எடுத்து அனுப்பிச்சார், அது பிரம்மாஸ்திரமாக மாறிடுச்சு, அதில் அண்ணிலன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதனும் அப்படிங்கிற பழவழியே வந்திருக்கணும், அப்போ ஏற்பட்ட புல்லையே எடுத்து அடித்தவர் அவர், அவருக்கு என்ன பராக்கிரமம்னு கேட்குறியே அவர் முன்னாடி நீ புல்லா அவர் உன்னை புல்லா பார்ப்பார்னு சொல்லி புல் எடுத்து முன்னாடி போட்டாலும் திருநாமந்தரத்திருத்வா. இந்த பேர்பட்ட சமுத்திரம் இருக்கு, ராமன் எப்படி அவ்வளோ தூரம் இங்கேருந்து டிராவல் பண்ணி வரணும், நடுவில் இவ்வளோ பெரிய அகழி சமுத்திரம்னு ஒரு பெரிய தடுப்பு இருக்கு, எப்படி வருவார் ராமன் கேட்டியே, அன்னைக்கு நிசுமாவட்டாரத்தில் தூண்லேருந்து வந்தவன் இந்த திரும்பலேருந்து வந்துடுவான் ஜாக்கிரதையாரு திருநாமந்தரத்திருத்வா பிரதிபா சச்சிஸ்மிதா சிரிச்சாலாம், எதுக்கு சிரிச்சா அப்படின்னா, இது ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு கதை சொல்றது வழக்கம். ராம சீதாராமன் கல்யாணம் ஆரச்சு சிவன் வந்தாராம், சிவன் வந்து அனுகிரகம் பண்ணாராம், மொய் எழுதுன்னு சொல்றோம் இல்லையோ. அது மாதிரி இவர்கிட்ட என்ன, நான் சிவன் சிவன் பண்ணாராம், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, மான் மான் மொழி இருக்கு, அது கொடுத்தா அவனுக்கு யூஸ் ஆகாது, என்கிட்ட இந்த பட்டு புடவை கிட்ட போடுவோம், நானே சுடுகாட்டில் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் என்கிட்ட பைசா நல்லதா பைசா கிடையாது, பாம்பு இருக்கு பாம்பை கொடுத்தா பயமும் கிளம்புவா, மான் தோல் இருக்கு புலித்தோல் இருக்கு இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, அதனால என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை தரேன், நான் வந்து ஒரு அசுரனை சிரிச்சே எரிச்சேன், அதனால அந்த சிரிப்பு என்கிட்ட இருக்க அந்த சிரிப்பை அவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சீதை கிட்ட அந்த சிரிப்பை கொடுத்தாராம். அசுரன் பேர் ஞாபகம் இல்லை, மன்மதன், மன்மதன் தான் காமன், காமன் அப்படிங்கிறவன மன்மதன், அந்த மன்மதன சிவபெருமான் சிரிச்சே எரிச்சார், அவருடைய சிரிப்பினாலே அக்னி வந்தது, அந்த அக்னி வந்து இந்த மன்மதனை கொளுத்திது அப்படின்வா. அந்த சிரிப்பை தர நீ வச்சுக்கோ, எப்பயான யூஸ் ஆகும் உனக்கு, பின்னாடி என்னைக்கான யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரன். அந்த சிரிப்பை இன்னைக்கு சிரிச்சாலாம், இன்னைக்கு சிரிச்சப்போ அன்னைக்கு நெருப்பு வந்து எரிச்சு போறியோ, அதே மாதிரி லங்கா பின்னாடி எரிய போறது இன்னைக்கு அம்மார் வாழல தீயை வச்சு எரிக்க போற, அதனால அந்த சிரிப்பு சிரிச்சாலாம், சிரிச்சுட்டு பேசினாலாம், முத்தாள் மாதிரி பேசுறீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, உங்க ஆத்துல உன் மனைவியோட நீ சந்தோஷமா இருக்கிறனே தவிர பிறர் மனைவிய கடத்தின் வர்றதுங்கிறது தர்மம் ஆகாது, அதனால உங்க ஊர்ல சத்துக்களே இல்லையானா, உங்க ஊர்ல ராமாயண உபன்யாசம் பண்றவாளே இல்லையா, அவ உபன்யாசம் பண்ணா போய் கேளு, நல்லது என்ன கெட்டது என்னன்றது கேளு. இஹசந்தோனவாசந்தி சதோபானம் வர்த்ததே ததாபி விபரீதா தே புத்திராச்சார வர்ஜிதா. இந்த ஊர்லயும் சத்துக்கள் இருப்பா, எல்லா ஊர்லயும் நல்லவான்றவா இருப்பா, அவகிட்ட போய் நல்லதை கேட்டு நாமளாதான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர அவ நம்ம எல்லாம் உணர்ந்திருக்க மாட்டா. உபன்யாசம் அரப்பணத்தில் நடக்கிறது கோவில் நடக்கிறதுன்னு நாம தான் போய் கேட்கணும், உபன்யாசம் பண்றவங்க எல்லாத்தையும் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டேன், அதனால நீ தான்ப்பா போய் சத்துக்களை நாடி நல்ல விஷயத்த கேட்டுக்கணுமே தவிர உனக்கு வந்து யாரும் விஷயம் சொல்லிக் கொடுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம ராமன், ராமனை பத்தி என்ன நீங்க நினைச்சிருந்துருக்க, நீ வந்து தப்பா நினைச்சுக்காத, இப்ப வேணா இப்போ ஒரு ஐடியா சொல்றேன், என்னை அடிச்சிருந்து போ, ராமன்கிட்ட போய் என்ன விட்டு, உன்னோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நான் பாத்துருக்கேன், உன் உயிர் போகாது, மித்திரமோ மெய்யும் கத்தும் ராமஸ்தானம் பரீட்சதா, என்னை எப்படியான ராமர்கிட்ட அழிச்சிட்டு போ, நான் உனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றேன், பிரசாதே சுவத்வம் செய்யணும் சரணாகத வத்தலம் மாம்சாத்மை பிரயோகூத்வா நிர்யாகதைது மர்ஹசி. அப்புறம் சொல்றா, என்னை அழிச்சிட்டு போ, நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன், ராமர் கோவப்பட மாட்டேன், இதான மைனர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு உன்னை உன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்துருவார் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ராமர் யாரு தெரியுமா, விதித சகி தர்மஜா, தர்மம் தெரிஞ்சவன், நீ போய் என் உயிர் உயிர் பிச்ச போடுன்னு கேட்டா சரணாகதி பண்ணிட்டா கையிலே விட மாட்டான் ராமன் அப்படின்ன உடனே, விதித சகி தர்மஜா சரணாகத வத்தலான்னு சொல்ல, சரணாகதால வத்தலம் காப்பாற்றுறது மட்டுமே தான் ராமனுக்கு ஒரே ஒரு வேலை அப்படின்ன உடனே, ராமன் ராவணன் வந்து சீதை ஒரு பார்வை பார்த்தானா, நான் ராஜா, அவன் ராஜா கூட கிடையாது, காட்டில் வாசிக்கிற வனவாசம் பண்றவன், அவன்கிட்ட போய் என்ன சரணாகதி பண்ணுன்னு சொல்றியா அப்படின்ன உடனே, அப்படி இல்லைப்பான அப்படி சொல்லல, தேன மைத்ரி பவத்துக்கே மித்திரனாயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, கையை கொடு, நீ போய் காலில் உழப்பான ஷேக் ஹேண்ட் பண்ணு, அவன் அதையே சரணாகதியாக தான் எடுத்துப்பான், அதனால அப்பேற்பட்ட ராமன் உன்னை காப்பாற்றிடுவான், நான் போய் ரெக்கமெண்டேஷன் வேற பண்றேன், அதனால உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்றான் சீதா ராவணன் கிட்ட. ராவணன் கோபம் வந்துருச்சு, என்ன என்ன போய் சரணாகதி பண்ணுன்றியே, நான் எப்பேற்பட்ட வந்து லங்கேஸ்வரன், சும்மா சாதாரண ஆசனமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இவ ராமன் பிரபாவம் பேசினதுனால ராவணனுக்கு கோபம் வந்துருச்சு, அவன் தான் போய் ராமன் உபன்யாசம் பண்ணா அவன் பிடிக்குமான்னு அவனுக்கு, அதனால அவனுக்கு செட் ஆகலன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை சென்றிருந்தான் கையில, அதை எடுத்து சீதையை விரட்டினான், விரட்டினாலும் தானிய மாதிரி அப்படின்னு ராவணோட இன்னொரு வயசு அவள் தடுத்தா, எல்லாம் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லின உடனே, உனக்கு 2 மாச காலம் தான் டைம், அதுக்குள்ள நீ என் வசம் வந்துடணும், இல்லைன்னா உன்னை காரணால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உன்னை வெட்டி போட்டு தடுக்க பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா, ஃப்ரை ஹியூமன் ஃப்ரை பன்னீர் ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரை மாதிரி உன்னை பொறிச்சு எடுத்துன்னு வந்து காரணால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவேன், லஞ்சு கூட சாப்பிட மாட்டேன், ஏன்னா உன் சைஸ் சின்னது, அதனால சதஸ்பான் பிராதராஜாச்சே ராவணன் சொல்ல நான் சொல்ல இதெல்லாம் லஞ்சுக்கு கூட சாப்பிட மாட்டேன், லஞ்சுக்கு எனக்கு பெரிய தேவை, நீ எவ்வளவு தான் இருக்க, அதனால உன்னை பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. சொல்ற உடனே சீதைக்கு இந்த ராட்சசிகள்லாம் இவளை கொடுக்க கொடுத்துன்னு வேற சொல்லிட்டு போறான் ராவணன், இவ அந்த ராட்சசிகள்லாம் கொடுக்க கொடுத்துறான், என் பேர்பட்ட ராவணன் லங்கேஸ்வரன் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு அவங்கிட்ட, அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அப்படி என்ன உனக்கு ஆவோ இவாள்லாம் கேட்கறா, கேட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்றா அப்படின்னா, நீ ராவணனுக்கு எப்படியான ஒத்துக்கோ, உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். இன்னைக்கு உங்களை உன்னை கஷ்டப்படுத்துற நாங்கள்லாம் உன் காலில் வந்து விழுவோம். நாளைக்கு அப்படியேப்பட்ட உனக்கு ஒரு பெரிய ஹையர் போஸ்ட் கிடைக்க போகிறது, நீ என்ன கவனம் உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் சீதையை பார்த்துட்டு நீ மட்டும் ராவணனுக்கு ஓகே சொல்லலைன்னா உன் கண்ணு மொழி அப்படியே குடுங்குவோம், உன் தசையை செத்து இழுப்போம், உன் ரத்தத்தை அப்படியே பதுக்குவோம் அப்படின்லாம் மிரட்டுறா. இப்படிலாம் கொடுமையான வார்த்தைகள்லாம் இருக்குன்னே சீதைக்கு தெரியாது. அப்பேற்பட்ட சீதை ராஜகுமாரி கஷ்டப்படுறாங்கிறத தாண்டி பக்கத்தில் இருக்கிற அவள்லாம் பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். ஒரு ஒரு ஆக்கட்டிகளுக்கும் ஒரு கண்ணு மட்டும்தான் ஒத்திக்கு இருக்குமா, ஒத்திக்கு ஒரு காலம் தலைமையில இருக்கும், ஒருத்தி குதிரை மாதிரி இருப்பாளாம். இந்த மாதிரி ராட்சதிகள்லாமே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பா, பயங்கரமா இருக்கிறவாள்லாம் பயங்கரமான வார்த்தையை சொன்னா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றான். சீதா ஆனாலும் சொல்லா, தீனோவா ராஜ்ய தீனோவா யோமே பட்டா சமயகுரு சந்நித்யம் அனுரக்தாஸ்மி சாசூரியம் சுபச்சலா. என் ஆத்துக்காரர் காட்டிலேயே வனவாசம் பண்றவராக இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், அவர் எப்படி இருந்தாலும் அவர் தான் எனக்கு குரு, அவர் தான் எனக்கு பர்த்தா, அவர் தான் எனக்கு ஹஸ்பண்ட், வேற யாரையும் நான் போய் பார்க்கணும், இது பார்க்க ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் அனுமார் மரத்துலேயும் பார்த்துட்டு இருக்கேன். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவரீகா தன் நிர்வாகியா ஹனுமான் சிச்சு பார்த்துமே அவரால் பேச முடியல. என்னடா இது இப்படி நடக்கிறது போய் சீதைக்கு, இவரெல்லாம் ராட்சதெல்லாம் இந்த ராட்சதிகள்லாம் கொண்டுடலாமான்லாம் நினச்சாராம். ஆனால் அவரால் அந்த சமயத்தில் எதுவும் பண்ண முடியல. உட்காந்து நம்ம விஷயத்தை பார்ப்போம் நல்ல அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சீதை இவாள்லாம் ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி எதையான பேசு, எதையான ஒத்துக்கோ, ராவணன் பஜப்பட்டார் இவாள்லாம் திட்டுறது கூட பரவாயில்லையா, ராவணனுக்கு ராவணன் நீ ஹஸ்பண்ட் ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்கிறது தான் சீதைக்கு முள்ளு தைக்கிற மாதிரி இருந்தான் மனசில் சொல்லிகிட்டே இருக்கா. சொன்னதுக்கப்புறம் திருஜகா அப்படிங்கிற ஒருத்தி நடுவில் தூக்கத்துலேருந்து எழுந்தாலும் விடிக்காட்டால தூக்கம் தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே சொன்னாலும் யாரும் சீதையை தொந்தரவு பண்ணாதீங்கடி, அவளை திட்டாதீங்களோ, நான் ஒரு கனவு கண்டேன் இப்போ அப்படின்னு. என்ன கனவுன்னு சொல்லி எல்லா ராட்சதிகளும் சுற்றி உட்காந்துருக்கான் கதை கேட்கறதுக்கு. ராமன் யாரும் நினைச்சிங்களோ அவன் தான் சாட்சாத் விஷ்ணு. அவன் வந்து இங்கே லங்கையில் ராவணன்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு ஜெயிச்சு விஜயராகவனா ஜெயராகவனா நிற்கிறான். அப்பேற்பட்ட ராமன் பக்கத்திலேயே லக்ஷ்மணன் சாமரெல்லாம் போட்டுருந்துருக்கான். ஒரு பெரிய யானை, சதுர்தந்த யானை, அந்த யானை மேலே ராமன் உட்காந்துருக்கான். பக்கத்தில் யாருன்னு பார்த்தா அது இங்கே இருக்காளே அந்த சீதை தான் மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் உட்காந்துருக்கா. அவள் ரெண்டு பேருக்கு பின்னாடி லக்ஷ்மணர்கள் சாமர கைங்கரியமும் கொட கைங்கரியமும் பண்ணிட்டுருக்க. சரி நம்ம ராஜா அப்படின்னு ஒத்தி கேட்டாலும் நம்ம ராஜா கதையே வேற. அவனுக்கு மொட்டையெல்லாம் அடித்து கருங்குள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி யமலோகத்திலேருந்து ஒருத்தி வந்து ஒரு ஸ்திரீ தான் அங்கேயும் அங்கேயும் ஒரு ஸ்திரீ தான் வந்து அழிச்சுட்டு போகிறான். ஏன்னா இவன் நிறைய ஸ்திரீக்கு தொந்தரவு கொடுத்துருக்கான் நிறைய பெண்களுக்கு. அதனால் பொன்ற உடியாக இருக்கிற யமலோகத்திலேருந்து இருக்கிறவாளே வந்து இவனை தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போ இங்கே யார் ராஜா அப்படின்னு கேட்குறான். இங்கே ராஜாவாக இருக்கிறதே வேற, விபீஷணன்னு நம்ம ராவணனோட தம்பி இருக்காரு அவர் தான் ராஜாவாக இருக்கார். கும்பகர்ணன் ராவணன் ராவணனுடைய பையன் இந்திரஜித் எல்லாருமே யமலோகத்துக்கு கழுதையில் இழுத்துட்டு போகிறான் எல்லாரும். அதனால் அப்பேற்பட்ட கனவை பார்த்தேன், இனிமேல் சீதைக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், சாதருக்கோ ராகவாதி பயம் கோபம் அப்படிங்கிற ராகவன் ஜீச்சிட்டாருன்னா ராமன் நாளைக்கு ஜீச்சிட்டாருனா நம்மளெல்லாம் தொந்தரவு கொடுக்கவே நம்ம இப்போலேருந்தே இவங்க கைக்கு வைக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு திருஜட்ட சொன்னான். சொன்ன உடனே இவதான் நம்மளுக்கு அப்போ காப்பாற்ற உறுதுணையாக இருக்க போகிறான், நம்மளெல்லாம் ராவன் வந்து அடிக்க போகிறான்னு சொன்னால் ராவணன் தான் நம்மளை சீதை தான் நம்மளை காப்பாற்ற போகிறா, அதனால் இவளை நம்ம பகிர்ச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவாள்லாம் கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் திட்டத்தை நிறுத்திண்டா. நிறுத்திண்ட உடனே அடுத்த சருக்கும் சீதை கதறான். இவாள்லாம் தூங்கிட்டா, தூங்கி தனியாக இருக்கிறது தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். சந்தோஷமாக இருந்தால் நாலு பேரோட தான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம அழணும் அப்படிங்கிறப்போ யாருமே இல்லாதப்போ தான் நம்மளுக்கு அழுகை எல்லாம் நானாக உள்ள விடுற மாதிரி சீதையும் ஆடுறா. சாராட்சசேந்திரஸ்ய வசோ விஷம்ய பத்ராவணத்யா பிரியம் பிரியாந்தா சீதா விதத்ரா பேசாமனாந்தே சிம்ஹாபிபன்னா விஜராஜகன்யா. ஒரு யானை குட்டி, குட்டி யானை, யானை யானையோட அப்பா அம்மா இவாள்லாம் சுற்றி இருக்கா. ஆனால் ஒரு நாள் இந்த யானை குட்டி எங்கேயோ ஓடி போயிடுத்து பார்த்தா பத்து சிங்கம் பழைய சிங்கம் சுற்றி இருந்ததுன்னா ஒரு யானை குட்டி எவ்வளோ தவிப்பு தவிக்குமோ அந்த மாதிரி என்னோட ராவணனுக்கு நான் வந்து இப்போ ராவணன் கிட்ட மாட்டேன் இந்த ராட்சதிகள் நடுவில் இருக்கேனேன்னு சொல்லி அழறா. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பஸ்த ஜந்தோ இவ சல்யக்கிருந்தா, நான் என்னதான் தப்பு பண்ணேன், ராவணனோட காட்டுக்கு வந்தது ஒரு தப்பா, இல்லை என் பத்திபுரதா தர்மத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அது அது அது தப்பா. இந்த ராவணன் என்னை இவ்வளோ குடும்பப்படுத்துகிறானே, ராவணன் குடும்பம் பண்ணுறது இல்லாமல் இந்த ராட்சதிகளில் என்னை குடும்பப்படுத்திகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி கலர்றா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு அது என்னதான் தப்பு பண்ணி அவளை அபாஷன் பண்றாள். கர்ப்பஸ்தோரிய சல்யபிருத்தா, சல்யபிருத்தன்னா அந்த சர்ஜன், அந்த சர்ஜன் தானே இந்த குழந்தைய பொண்ணு வெளில எடுக்கிறான். அதனால அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், நான் என்ன பாவம் பண்ணுவோம்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா, அந்த மாதிரி என் நிலைமை இருக்கே அப்படின்னு சீதை குழம்புறது மட்டும் இல்லாம ராமன கூப்பிடுறான். ராமா லட்சுமணா எங்க இருக்கீங்களோ, நீங்களோ என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டேங்களே காட்டில, ஆனா நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என்னை இப்படி விட்டுட்டேடே. மகாரணவே நௌரிக மூட பார்த்தா, பெரிய காற்று அடிச்சு சின்ன ஓட நடுக்கடல மாட்டிருந்துச்சுன்னா எப்படி கஷ்டப்படுமோ அந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்றான். ஆராம சத்தியபிரத தீர்க்க பாபோ, சரணாகத்தாண்டு ஒருத்தர் இடம் உங்க காலில் விட்டுட்டா அவளுக்காக உயிரை கூட கொடுப்பேடே, நான் தானே அந்த சரணாகத்தாண்டே முதல் ஆடு, என்னதான் கல்யாணம் கை பிடிச்சிருந்து என்ன காலம் ஃபுல்லாக காப்பாற்றுவேன்னு சொல்லி கை பிடிச்சிருந்தேன், இப்போ இப்படி விட்டுட்டேடே என்ன அப்படின்னு ஃபீல் பண்றா சீதை. அழகா நியமஸ்ட தர்மே, எனக்கு வேற தெய்வம் கிடையாது, ராமம் மட்டும்தான் எனக்கு தெய்வம்னு நான் காட்டுக்கு வந்தேன், அது தப்பா இல்ல பூமௌச்ச செய்யா நியமஸ்ட தர்மே, ராமனுக்கு ஒத்துக்கலங்கிறது என்னோட பெரிய தப்பான்னு, ஆனா அதுக்காக பதிப்ரதாத்தம் விஃபலம் அமேரம் கிருதம் கிருதஜ்ஞேஷ்யம் மாருஷானா, என்னோட பதிப்ரதா தர்மங்கிறது எனக்கு கை கொடுக்கலையே, இப்போ கை கொடுக்கலையேன்னு சொல்றான், மேலேருந்தா கை கொடுக்க போறது அனுமான் வந்து காப்பாற்ற போற தக்க சமயத்துல, அதுலேருந்தே தர்மம் அப்படிங்கிறது நம்மளை எந்த நாளும் இருக்காது. ஆனா சீதை அப்படி நினைச்சிட்டு அழகா, என்னோட பதிப்ரதா தர்மம் கூட என்ன காப்பாற்றலையே எப்படி அப்படின்னா, கிருதம் கிருதஜ்ஞேஷ்யம் மாருஷானம், ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஒருத்தர், ஆனா அந்த ஹெல்ப்னால அவர் பெரிய பதவிக்கு வந்திருப்பேன், வந்ததுக்கு அப்புறம் இவரை மதிக்கவே மாட்டான், யார் இந்த முதல் படியா இருந்தாலும் அவரை மதிக்காம எப்படி உருவாளோ அந்த மாதிரி என்னோட பதிப்ரதா தர்மம்ங்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடுதே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சரி ராமன் இல்லாம நம்மளுக்கு என்ன பெரிய வாழ்க்கை வேண்டி கிடக்கு, இவன் வேற 2 மாச காலம் தான் நம்மளுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கான், இவன் உயிர் பிச்சை கொடுத்த காலத்துல நாம வாழக்கூடாது, இவன் யார் நம்மளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்குன்னு நினைச்சிட்டு யக்ஷாமி நிஜீவிதம் அல்பபாக்யாம் அப்படின்னு சொல்லி நாம எப்படியான உயிரை விடுறதுக்கு முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி உயிரை விடுறதுக்கு சீதா மனசுல தோணிடுது. இனிமேல் வாழ்க்கை நாம என்ன பண்ண போறோம், ராமன் இருக்காரா இல்லையானே தெரியாது சீதைக்கு, ராமன் எங்க இருக்காரு ஏது இருக்காரு இருக்காரா இல்லையானதே தெரியாது, அதனால நாம வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணான். முடிவு பண்ண உடனே அந்த ஊர்ல விஷம் வேணுமே சாப்பிட்டு தானே போறதுக்கு, அதனால சொல்றா இங்க நம்மளை கொண்டுடுவேன் கண்ணை பிடிக்கிடுவேன் திசையில செக்கு இழுப்பேன்லாம் ராட்சதா சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா, விஷம் கேட்டா இல்லங்கிறாரு, ஏன் விஷத்திய தாத்தா மகிமேந்தி கஷ்டது சத்ரஸ்யவா வேஷ்மணி ராட்சசி, இதெல்லாம் வெறும் வெட்டு வார்த்தை தான் பேசுறாரு தவிர நம்மளை கொல்றேங்கிறா கொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சீத ஃபீல் பண்றா. சொல்லிட்டு என்ன யோசிச்சான்னா, நம்மளோட தலைமுடியே ரொம்ப பெருசா இருக்கும், இதையே தூக்கு கையா மாட்டின்னு வேற மாத்து போறவை இல்லை, மாத்து போறவையா இருக்கா அந்த ஃபேன்ல மாட்டி, ஃபேனும் கிடையாதுங்க மரம் தான் இருக்குங்கிறதுனால இந்த பெரிய கூந்தலையே அவுத்து இதுலயே நாம தூக்கு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரா. முடிவுக்கு வரும்போதே சீதைக்கு சில சுப நிமித்தங்கள்லாம் ஏற்படுறது, சுப சகுனங்கள்லாம் ஏற்படுறது அவள் உடம்புலயே. எப்படி அப்படின்னா, ரசாகதாம்தான் எதிதாம் அநீதிதாம் எபேதாம் பரிதீன மானசாம் சுபான் நிமித்தானி சுபானி பேதிரே நரம் ஸ்ரீயாவட்ட மிகோபஜீவினா. சீதையோட அதாவது பெண்களுக்கு பொதுவா இடது பக்கத்துல இருக்கிற கண்ணு காது மூக்கு வாய் கை தொட கால் இதெல்லாம் துடிச்சதுன்னா நல்ல சகனம் அப்படின்னு சொல்லுவா. ஆண்களுக்கு வலது பக்கம் மாறி துடிக்க கூடாது, இடது பக்கம்னா ஸ்திரீக்கு வலது பக்கம்னா புருஷனுக்கு. எனக்கும் சாமி எனக்கு தான் கையில் துடிச்சுட்டே இருக்குன்னா அது நல்ல ஸ்ட்ரீக்னஸ், அது துடிப்பு கிடையாது, அது வந்து அது வயதான காலத்துல வருது, அது துடிப்பு கிடையாது. துடிக்கிறதுன்னா எப்படி இருக்கணும்ன்ற வேற வாழ்மைக்கு சொல்றேன். மீனாகதம் பத்ம விவாதி தாமிரம், சீதையோட கண்ணானது இடது கண்ணானது துடிச்சிடும். எப்படி துடிச்சது அப்படின்னா, நாம இப்படி கண்ணை சிமிட்டுறோமே அது கிடையாது துடிக்கிறது அப்படின்னா, எப்படி துடிச்சதுன்றது முதல் கொண்டு வால்மீகி சொல்றாரு. அப்புறம் யாரா இருந்தாலும் எனக்கு தான் கண்ணு துடிக்கிறது, எனக்கு ஒன்றும் சுபநிமித்தமே ஏற்படலையேன்னு வால்மீகி யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். மீனாகட்டம் பத்மம் விவாதி தாமரம், குளத்துல ஒரு தாமரை இருக்கு, அந்த தாமரைய மீன் வாழாத ஒரு தட்டு தட்டிதுன்னா அது ஒரு லிட்டில் கொஞ்சமா அசையுமோ அந்த மாதிரி சீதையோட இடது கண்ணு துடிச்சுது அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சீதையோட இடது தொடை துடிச்சுதான், அந்த தொடை எப்படி இருந்ததுன்னா கஜேந்திர ஹஸ்த பிரதிமச்ச வீணா தயோர்வயோகோ சம்பதயோச்ச ஜாதகா. கஜேந்திரன் இந்திரனோட யானைக்கு பேரு, அந்த யானையோட துண்டிக்கை எவ்வளவு உருண்டு திரண்டு பெருசா இருக்குமோ அந்த மாதிரி சீதையோட தொடை இருக்குமா, ரெண்டு தொடையும் ரெண்டும் சேர்ந்தே இருக்குமா, ஆனால் துடிச்சது மட்டும் அவங்க இடதுகளோட துடிச்சுனா எப்படி துடிச்சது அப்படின்னா, அந்த துடிக்கிறதுலேருந்து என்ன தெரிவிச்சுது அப்படின்னா, ராமன் புரஸ்தாத்து ஸ்திதமாதசக்ஷே, ராமன் முன்னாடி தாமா இருக்கான், கவலைப்படாத, நீ உயிரெல்லாம் விடாத, நீ ராமனோட சேர்ந்து வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த துடிப்பு துடிச்சுனா. அதுக்கப்புறம் ஏதே நினைத்தைகி அபரேஷ்ட சுப்ரு, இந்த மாதிரி நிறைய இடது கண்ணு துடிச்சது, இடது வாய் துடிச்சது, இடது தொடை துடிச்சது அப்படின்லாம், இப்படி துடிக்கிறதெல்லாம் என்ன, ஏன் ஏன் இப்படி துடிச்சது அப்படின்னா, ராமன் முன்னாடி இருக்காங்கிறது தெரிவிக்கிறதுக்காக துடிச்சது. அது மட்டும் இல்லாமல் இது முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கான் சீதைக்கு. எப்போ அப்படின்னா, கன்னிமாடத்திலேருந்து சீதை மிதிலையில் ராமன் முதல் டைம் பார்க்கறதே இந்த சுபநிமித்தங்கள்லாம் ஏற்பட்டுதான். அப்போ அதுலேருந்தே சீதை புரிஞ்சிருந்தாலும் சீக்கிரமே நம்ம ராமனை பார்த்துருவோம் அப்படின்னு சா ராமகன்யா சா வீதசோகா வியபனேக தந்திரி சாந்தத்வரா ஹர்ஷ விபிருத்த சத்வா அசோகதாண்டியா வதனேன சுக்லே சீதாமசனா ராத்திரி திரோதிரேன. அவளுடைய ஸ்லோகங்கள்லாம் போச்சு. இனிமேல் நாம் ராமன் அடைவோமா அப்படின்னு கேட்டாலே அதெல்லாம் அந்த ஸ்லோகங்கள்லாம் போச்சு. வெப்பநீத தந்திரி அடைய மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலோ அந்த டயர்ட்னஸ் போச்சாம். சாந்த ஜுவரம் ஜுவரம் அப்படின்னா நம்ம பர்தாவோட இல்லையேன்றதே பெரிய ஜுவரம். சீதைக்கு கொரோனாங்கிறோம் நம்ம, அந்த மாதிரி ஜுவரம் நம்மளுக்கு. சீதைக்கு என்ன ஜுவரம், ராமன் கூட இல்லையேங்கிற ஜுவரம், அந்த ஜுவரம் போச்சாம். ஏன் போச்சு இதெல்லாம் அப்படின்னா, சுபநிமித்தங்கள்லாம் ஏற்பட்டது. இந்த சுபநிமித்தம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரோட பிரபாவத்தினால எது வேணும் நடக்கும், அவர் அப்படி அப்ப ஏற்பட்டவர் சொன்னார். அசோகத ஆர்யா உதயம் சுக்லேஷிதாந்தனா ராத்திரி ரிவோதினேன, ராத்திரியில சந்திரன் எப்படி பிரகாசமா உதிச்சுட்டு வருமோ பெரிய பௌர்ணமி சந்திரன், அந்த மாதிரி சீதையோட சீதையோட முகத்துல பிரகாசம் ஏற்பட்டது அப்படிங்கிற. இத்தனை நாடி சீதைய ஹனுமார் மரத்திலேருந்து பார்த்துட்டு இருக்க, ராவணன் வந்து இப்ப ஏற்பட்ட கேடு வார்த்தைகள்லாம் பேசிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாம ராட்சசிகள்லாம் எவ்வளோ கொடுமையான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கா. அப்போ ஹனுமான் இதெல்லாம் மேலே பார்க்கறதே நாம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம், துடி துடிச்சு போயிருக்கணும்ல ஹனுமான், என்னடா இந்த சீதையை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறான், நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்னு அழுதுருக்கணும் ஹனுமான். இல்லை இவாளெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனால் ஹனுமான் எப்படி இருந்தார்னு வார்த்தைக்கு சொல்கிறார், ஹனுமான விஸ்ராந்தா சர்வம் சுஷ்ராமதத்வதா. ஹனுமான் விஸ்ராந்தா ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேலேருந்து, ஏன்னா இது ஹனுமான் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தார். நம்மளெல்லாம் அவன் இந்த கதையை கேட்கறதே இல்லை, ராவணன் இப்படி வந்து பேசுகிறான், ராட்சசிகள்லாம் இவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு நம்மளுக்கே ஒரு துடிதுடிப்பு இருக்கு. ஹனுமான் இப்படி சாந்தராக உட்காந்துட்டு இருக்காரு, என்ன கதை அப்படின்னா, மேற்கொண்டு ஹனுமான் என்ன பண்ண போறாருன்னா, சீதையை சாந்தப்படுத்தலாம். அதுக்கு தான் முதல்ல சாந்தமா இருந்தாலும் அடுத்தவாளை சாந்தப்படுத்த முடியும். நானே ஆளுநர் கட்டிந்து இன்னும் இருக்கவாளை போய் நான் நீ சாந்தமா இருந்து சொன்னால் வேலைக்காகாது. அதனால நம்ம மனதுல சாந்தி இருந்தாலும் அடுத்தவாளுக்கு சாந்தியை கொடுக்க முடியும், நம்மளுக்கு ஞானம் இருந்தாலும் அடுத்தவாளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால ஹனுமான் விசாந்தியா அங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் உட்காந்து எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் பார்த்தேன், பார்த்துட்டு யோசிச்சேன், சீதைக்கு நம்ம கண்டிப்பா சீதையோட பேசி ஆகணும். இப்போ தூதாளுக்கு ஒரு தர்மம் என்னன்னா, அங்கே இருக்கு, அங்கே என்ன இருக்குங்கிறத மொத்தமாக தெரிஞ்சுன்னு வந்து யார் நம்மளை அனுப்பிச்சி விட்டாலோ அவர்கிட்ட போய் மொத்தத்தையும் சொல்லணும். இப்போ ஹனுமான் என்ன என்னென்ன நினச்சிருக்கார், நான் சீதையை பார்த்துட்டு வா அப்படின்னு நினச்சிருக்கார். இப்போ ஹனுமான் என்ன பண்ணணும், சீதையை பார்க்கறது கிளம்பி போகலாம் இல்லையோ, அப்படி போனால் ஹனுமான் மக்கு செயல்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கதை சொன்னால் முடியும், ஒரு ராஜா இருந்தானா அவனுக்கு ரெண்டு மந்திரி, இந்த ரெண்டாவது மந்திரிக்கு முதல் மந்திரி மேலே காண்டு, ஏன் அப்படின்னா இவங்க ஜாஸ்தி சம்பளமானு கேட்டால் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம். ஆனால் ராஜா எப்போ பாரு சஜஷன் இவங்கிட்டே கேட்குறாரு, நம்மகிட்டே கேட்க மாட்டேங்கிறாருன்னு. அது ஒரு நாள் ராஜா கிட்டேயே சொன்னாங்க, இந்த ரெண்டாவது மந்திரி இப்போ பாரு முதல் மந்திரிக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே, எனக்கும் அதே மூலம் தானே இருக்குது அப்படின்னா, அப்படியா சரி. அங்கே ராஜா வாசலில் ஒரு அரேபிய குதிரை வந்து நின்றுட்டான். இன்ன உடனே சரி இந்த குதிரை என்ன வேலைன்னு கேட்டுட்டு வாப்பா அப்படின்னா ராஜா இந்த ரெண்டாவது மந்திரியை. அவன் போனான், இதுவா இது 25,000 சொல்கிறான் ராஜா, நான் 20,000 பேசி முடிச்சிருக்கேன் அப்படின்னா. சரி இது குதிரை எவ்வளோ தூரம் ஓடும் அப்படின்னு கேட்டுருவாங்கண்ணா, அதை போய் கேட்டுருந்தோம்னா, என்ன குதிரை கலர் என்ன அப்படின்னா, அதை கலரை போய் பார்த்துருந்தோம்னா, இந்த குதிரைக்கு என்ன ஆகாரம், இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபாரின் குதிரையாச்சு, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆகாரம் உண்டா அப்படின்னா, அதை போய் கேட்டுருந்தோம்னா. அதுக்கப்புறம் இந்த குதிரைக்கு தண்ணி காட்டுறதுன்னா, இது தவிடு போடணுமா புண்ணாக்கு போடணுமா என்னன்றதை கேட்டுருந்தோம்னா, அதையும் கேட்டுருந்தோம்னா. அதுக்கப்புறம் குதிரைக்கு லாடம் கட்டியிருக்கா, இது இனிமேல் தான் கட்டணும்னா அதையும் கேட்டுருந்தான்னா, அதையும் போய் கேட்டுருந்தானா. சரிப்பா சந்தோஷம்னு நிறுத்திட்டான். இப்போ முதல் மந்திரி வந்தான், வந்த உடனே இந்த குதிரை என்ன வேலைனு கேட்டுருவாப்பான்னு இந்த முதல் மந்திரி அனுப்பிச்சான். அவன் போய் முதல் தடவை கேட்டச்சு, குதிரைக்கு என்ன என்ன வேலை என்ன ஆகாரம் இது என்னென்ன சாப்பிடு, இதுக்கு லாடம் கட்டியிருக்கா கட்டலையே எல்லாத்தையும் முதல் தடவையே கேட்கணும்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த ரெண்டாவது மந்திரி வியப்பாக பார்த்தாங்க, பார்த்து அதனால தான் இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நீ மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னான். அந்த மாதிரி ராமர் வந்து சீதையை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னால் பார்த்துட்டு வான்னு அர்த்தம் இல்லை, பார்த்துட்டு வாங்க அவன் என்ன இருக்கா அவன்கிட்ட பேசி ராமன் வரப்போறாரு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு வாங்கிறது வரைக்கும் அர்த்தம். ஆனால் ஹனுமாருக்கு தெரியும் நம்மளால போய் பார்த்துட்டு போயிருப்பான் கடை முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சீதையோட கதை அந்த மாதிரி இல்லாம ஹனுமார் பார்த்ததுக்கப்புறம் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஹனுமாருக்கு. இப்போ சீதைக்கிட்ட எப்படியாவது பேசி கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணணும், ராமன் வரப்போற ராமன்னா யாரு எல்லாத்தையும் சொல்லணும் பேசணும் முதல்ல. இப்போ பேசினா சீதை எப்படி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க மறுபடியும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ யோசிக்கிற பேசினா நம்ம எந்த பாஷையில் பேசணும் சீதைக்கிட்டன்றது முதற்கொண்டு பேசுகிற மாம்சீமியம் சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் பேசலாமா இல்லை சம்ஸ்கிருதம்னாலே அதுவே இந்த லாங்குவேஜ் சம்ஸ்கிருதம் பிராகிருதம்னு ஒன்று. சம்ஸ்கிருதம்னா வேற பாஷை, வேதத்தில் இருக்கிற சம்ஸ்கிருதம் அதோட ஸ்டாண்டர்டே ரொம்ப ஹையாக இருக்கும். நாமெல்லாம் பேசிட்டு பிராகிருதம், பிராகிருதம்னா கொச்சையான பாஷை, சம்ஸ்கிருதத்திலே கொச்சையான பாஷை. நம்ம தமிழில் வாருங்கள் உட்காருங்கள் நான் சொல்கிறோம் வாங்கோ உட்காருங்கன்னு சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பேசலாமா இது சில பேர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஹனுமான் ராம் ஹனுமான் சீதையும் தமிழில் தான் பேசினான், செம்மொழியான லாங்குவேஜ் தமிழில் தான் பேசியிருக்கான்னு சில பேர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். எதில் பேசினா என்ன நம்மளுக்கு ஹனுமான் சீதையும் பேச போகிறாங்கிற விஷயம் நம்மளுக்கு போ யோசிக்க எதை வச்சுன்னு நம்ம ஆரம்பிக்கிறது. நான் இந்த மாதிரி ராமதூதன் அப்படின்னு போய் நின்னா நம்புவாடா நம்ப மாட்டாடா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு என்ன பேசணும் அப்படின்னா சுபானி தர்மயுத்தானி வசனானி மாற்றமே அப்படின்னு சொல்லி சீதைக்கு இப்போ ஒரே மனசெல்லாம் புண்ணா இருக்கு. என்ன அப்படின்னா இவள ராவணம் பரிகாரம் ராவணன் ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லி சீதையோட மனசுல புண்ணுபடுத்தியிருக்கா. எல்லா பொண்ணு உள் பொண்ணு வெளி பொண்ணு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான். என்னன்னா ராமகுண கீர்த்தனம் ராமகுண தியானம் ராமனை பற்றி பேசினோம் ராமாயணம் கேட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது அப்படின்னு ஹனுமான் சித்தாந்தம். நம்மளுக்கு எல்லாமும் அப்படிதான், சில பேருக்கு நம்மளுக்கு அப்படி அந்த மாதிரி சரி ராமனை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே ராமனை பற்றி நேராக பேச ஆரம்பிக்கக்கூடாது. என்ன பேசணும் பத்தனானி சமர்ப்பயன்னு சொன்னால் ராமனை பற்றி சொல்ல போகிறேன்னு இல்லை சீதைக்கு, சீதைக்கு போய் நம்ம போய் ராமாயணம் சொல்லிட முடியுமான்னு. அப்போ என்ன சமர்ப்பயன்னு சமர்ப்பிக்க போகிறேன்னு அந்த பாவத்தோட பேர்பட்ட பெரிய சன்னிதானம் அந்த இடத்துல நாம் போய் ராமகிட்டையே விண்ணப்பம் பண்ண போகிறோம் அப்படின்ற புத்தியோடு ஆரம்பித்தாரா ராஜா விசர்வான சுமந்திர வாஜிமான் புண்ணியசீதோ மகாகீர்த்தி ருத்ராசீன் மகாயசாக தசரதன் ஒரு பெரிய ராஜா. அப்பேற்பட்ட ராஜாக்கு ராமன் ஒரு பெரிய தர்மாத்மா பையனாக இருந்தான். அந்த பையன் யார் அப்படின்னா சக்கரவர்த்தி குலேஜாதா புரந்தர சமோபல பலே சக்கரவர்த்தி வம்சத்திலே ராமன் ஒருத்தன் பிறந்தான். நாலு வேதங்களும் தெரிஞ்சின்றவன், குதிரை ஏறுதல் வில் வித்தை எல்லாத்திலையும் நிஷ்டையுடையவனா ராமன் ராமநாம விசேஷஜா சிரேஷ்டா சர்வதர்மஸ்மதம் தர்ஷ்மான்களுக்குள்ள வில்லை எய்வோர்களுக்குள்ள சிரேஷ்டரானவர். அவர் மட்டும் இல்லை, அவர் வந்து அப்பாவோட பிதிருவசன பரிபாலனத்துக்காக காட்டுக்கு வந்த அவர் மட்டும் அல்ல, சபாத்தியா சகசபராதரா வீரம் பிரபராஜிதோ வனம் காட்டுக்குள்ள வந்த அண்ணன் தம்பி மனைவியோட அங்கே வன மனத்தில் வந்து என்ன பண்ணாருன்னா தேனதத்ர மகாரண்யே மிருகயாம் பரிதாவதா இந்த ராஜசாலெல்லாம் காட்டில் இருந்தா அப்படிப்பட்ட காட்டில் அவளெல்லாம் மிருகம் அடிக்கிற மாதிரி விளையாடிட்டார் ராமன், விளையாடிட்டார்னா இவாளெல்லாம் கொண்டுட்டார் அப்படின்னு மரத்துலேருந்து கதை சொல்கிறார். சொன்ன உடனே என்னடா அது சீதை பார்க்குறா, என்னடா அது நம்மாந்து கதை மாதிரி இருக்கே என்ன இது அப்படின்னு சொல்லி கீழே இப்படி பார்க்குறா. பார்க்குறதுக்கே நிஷம்ய சீதா வசனம் கதேச்ச திசர்வா பிரதி பிரதிசஸ்ட வீட்சிய ஸ்வயம் பிரகர்ஷம் பரமஞ்சகான சர்வாத்மா ராமன் ஸ்மரந்தி. எல்லா பக்கத்துலையும் பார்க்குறாள் எங்கே எங்கே நம்மாத்து கதை எங்கேயோ கேட்குறது இது நிஜம் தானா அப்படின்னா அப்படி மேலே கீழே பார்க்குறா கீழே பார்க்குறா சைட்டில் கீழே பார்க்குறா அப்படி மேலே பார்க்கறதே சாதிரிகிட்டு ஊர்தம் சதாஸ்தாது நிரீட்சமான அசித்திய புத்தியம் ததிர்ஷ சிங்காதி தேகை அமாத்தியம் பாத்தாத்மகம் சூரிய விபோதேஷ்டம். அப்படி மேலே பார்த்தாலும் விடிகாத்தாலும் விடிகாத்தால கூட ஆளை ஒரு நாலு மணி வாக்கில் இருந்து தான் இருக்கு. ஆனால் சீதையை இப்படி மரத்தை பார்க்கணும்னே விடிஞ்சிருந்தான். என்ன அப்படின்னா ஹனுமான் அப்படிங்கிற ஒரு சூரியன் உதிச்சிருந்தான் அந்த மரத்தில். அப்பேற்பட்ட வாயு வாயு குமாரனை பார்த்தா ராமதூதனை பார்த்தா சுக்ரீவ சக்கியனான ஹனுமானை பார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த சர்வம் முடியுது. அதுக்கப்புறம் சதசாகாந்தரேலியும் விஸ்வாஜலிதமாக வைஷ்டிகாரத்தின வஸ்திரந்தம் வித்யுத் சங்காத பிங்களம் அப்படிங்கிறார். அப்படி பார்க்கறதே ஹனுமார் எப்படி இருந்தார்னா நீண்ட கண்ணுக்கு ஃபிளாஷ் அடிச்சுதான், மின்னல் அடித்தா ஒரு செகண்ட் தான் அடிக்கும், அதுக்கப்புறம் என்ன இருந்து நம்ம கண்ணு ஒரு மாதிரி சூரியனை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை பத்து செகண்ட் சேர்ந்த மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது நம்ம பார்க்கறதெல்லாம் அப்படி உருண்டா கருப்பாக தெரியுமே தவிர என்ன பார்க்குறோம்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி நீ ஹனுமாரை பார்க்கறதே ஃபிளாஷ் அடிச்சுதான், சூரியன்லேருந்து ஃபிளாஷ் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான். இப்போ சீதை நினைச்சாலும் என்னடா இது நம்மளுக்கு கனவா நினவா இல்லை இல்லை என்ன இது நடக்கிறது, இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்லாம் நடந்ததுன்னா நம்ம முன்னாடி எதிர்க்க ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியும். கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னா சில கெமிக்கல்லாம் நம்ம உடம்புலேயே இருக்கும், அந்த அந்த கெமிக்கல் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு கம்மியாச்சு, ஒன்றும் இல்லை சுகர் ஜாஸ்தியாகிடுது, சுகர் லோவாகிடுதுனால தலை சுற்றுறது அப்படின்லாம் ஏற்படுறது. அதனால் பாடியில் சில கெமிக்கல்ஸ்லாம் உண்டு. அந்த இப்போ அந்த கெமிக்கலை வந்து போதையாக பயன்படுத்துகிற சில பேர் அதை ஒரு பேப்பர் மாதிரி வச்சு நாக்கில் வச்சுருந்தோம்னா அவளுக்கு கண்ணு முன்னாடி பலது தெரியும். அந்த மாதிரி பாடியிலே இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுன்னா கண்ணு முன்னாடி ஒரு ரூபம் தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே ஆகாரம் தண்ணி எல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கோமே, அதனால நம்மளுக்கு எதாவது எதிர்க்கு இந்த உருவம் தெரியுது தான் மரத்து மேலே அப்படின்னு நினைக்கிறான். இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கனவு போல் இருக்குது, கனவுல இப்படி ஒரு குரங்க பார்க்குற மாதிரி நேர்ந்துட்டு அப்படின்ன உடனே நினச்ச உடனே திரும்பி சொல்கிறான், கனவு யாருக்கு வரும், தூங்குற வாழ்க்கை தான் வரும். நானும் எப்போ பார்த்து ராமநாமாவே சொல்லிட்டு தூங்காமல் இருக்கேன், எனக்கு கனவு இல்லையே, அப்போ என்ன இது அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சு அது வேறு சொல்கிறான், கனவுல குரங்கு பார்த்தா நம்மளுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாளே, அப்போ நம்மளுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, ராமனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, எங்கள் அப்பா ஜனகருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பகவானே நினைக்கிறான். நமோஸ்து வாசஸ்பதயே சமத்ரிணே ஸ்வயம் புவேகை வகுதாசனாய அனேன சோக்தம் இதிதம் மமாக்ரத மனோபசாதக்ஷதசஸ்தமான்யத. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேண்டுதல் என்னென்னா, இத்தனை நேரம் இந்த குரங்கு ராமகதை சொல்லிட்டு அது உண்மையாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். இன்னொன்னு ஹனுமான் தெரிஞ்சு போயிடுச்சு, ஓகே நம்ம ஓரளவுக்கு ப்ரீ பிளான்டாக கொஞ்சம் சொல்லிட்டோம் கதையை, இதுக்கப்புறம் இறங்கி போய் பேசுவோம் அப்படின்னு இறங்குறார். மரத்துலேருந்து சோகதீரிய திருமா தஸ்மாது வித்ருமம் பிரதிமான வினீத வேஷஹா கிரமணா பிரணிபத்திய உபசத்தியச்ச. மரத்துலேருந்தே ஒரு மரம் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாட்ட சாட்டமாக ஹனுமான் இறங்குறார். இறங்கி ராமனு அவன் பயப்படவே கூடாது, அதுக்காக என்ன பண்ணணும்னா நமஸ்காரம் பண்ணிடுவோம்னு சொல்லி நாலு தரம் ஒழுங்கு நமஸ்காரம் பண்ணாராம். எழுந்ததுக்கப்புறம் கையை குப்பிட்டு காத்தம்பத் மகளா சாட்சி கிருஷ்ணகோஷே வாசினி பேசுறது எடுத்த உடனே நீங்க யாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்க யாருமா அப்படி தாமரை கண்களால் கண்ணீர் மல்கும் நீர் யார், நீங்க யாரு, உங்க தாமரை குப்பத்திலேருந்தும் தாமரை இலையிலேருந்தும் ஜலம் வந்ததுன்னா ஜலம் தாமரை இலையில ஒட்டாது, அந்த மாதிரி உங்களோட கண்ணீர் ஒட்டாது உங்களுக்கு இனிமேல், ஏன்னா உங்களுக்கு இனிமேல் ராமர் வரப்போறாருன்றத காமிக்கிறார். காமிச்சு நீங்க யாருதான் அருந்ததி தான் வசித்தர கோச்சின்னு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்களா, இப்படி பத்திபிரதா ஸ்திரீயா இருக்கீங்களே, ஆனால் நீங்க தேவதை இல்லை, தேவதா ஸ்திரீ இல்லை, ஏன்னா பூமியில அவங்க கால் படுறது அப்படின்லாம் சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே தொம் ராம மகிஷி துருவம், இத்தனை நேரம் ராஜ்யா சூன்யாவதாரணாதுன்னு ராமன் ராமன்னு சொல்லிட்டே இருக்கே, நீங்க தான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் சீதை ராம மகிஷி ராம பத்னின்னு சொல்லல, ராம மகிஷி ஒய்ஃபா பிராமா இல்ல குவீனா பிராமா அப்படின்னு சொல்ற, அவா குவீன் இல்லைன்னாலும் அவா தான் குவீன்ன்றது அம்மாருக்கு தெரியும். சொன்ன உடனே ஆமாப்பா நான் ராம மகிஷி, எங்க அப்பா பேரு ஜனகர்னு, எங்க மாமனார் பேரு தசரதன்னு அவ ஒரு ராமாயணம் சொல்றான். அதாவது ராமாயணத்துக்குள்ளேயே நிறைய ராமாயணம் வரும், எங்க அப்படின்னா சூர்பனகிரிக்கு ராமன் சொல்ற ராமாயணம், ஸ்வயம்பிரபைக்கு அங்கதன் சொல்ற ராமாயணம், ஹனுமார் சீதைக்கு முதல்ல சொல்ற ராமாயணம், அப்புறம் சீதை ஹனுமார் சொல்ற ராமாயணம்னு ராமாயணத்துக்குள்ளேயே குட்டி குட்டி ராமாயணம் நிறைய. ஏன் வேற வேலை என்ன, இப்போ வேற ராமாயணம் சொல்றதுதான் நம்மளுக்கு வேலை, அதை வால்மீகி எல்லா இடத்துலையும் காமிக்கிற. அப்போ சீதை சொல்ற அயோத்தியா காண்டம்ன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னன்னா சதத்த சவிரோ ராஜா சத்யே தர்மே வியவஸ்திதா ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம் முதன்மே ராஜ்யம் வியாசத. அப்போ அயோத்தியா காண்டத்தை வேற மாதிரி ஆங்கிள் சொல்ற சீதை, என்னன்னா எங்க மாமனார் ரொம்ப சத்தியத்திலையும் தர்மத்திலையும் இருந்தவர், அவர் வந்து ஒரு சத்தியத்தினால மாட்டின்ட்டார், அதனால என் ஆத்துக்கார் அவருடைய புத்திரன் ஜேஷ்டன் புத்திரன் முதல் புத்திரனா இருக்க ராமன் கிட்ட ராஜ்யத்தை யாச்சிச்சார், பிச்சை எடுத்த ராஜ்யத்தை கொடுத்துட்றா பரதனுக்கு அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் எங்க ஆத்துக்கார்கிட்ட கேட்டார். சரி அப்போ உங்க ஆத்துக்கார் என்ன பண்ணாருன்னு ஹனுமார் கேட்கிறார். ச பிதர்வசன ஸ்ரீமான் அபிஷேகாது பரம் பிரியம், எங்க ஆத்துக்கார் என்ன பண்ணார் தெரியுமா, அவருக்கு பட்டாபிஷேகத்தை கூட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சத்தியத்தை காப்பாற்றுறது, அதுக்காக அவர் காட்டுக்கு கிளம்புற பணசாபூர்வமாசா தேவ வாசா பிரதிகிரகித்தவான மனசனால முதல்ல காட்டுக்கு வந்துட்டார், அப்புறம் தான் சரீரத்தினால வந்தார், ஏன்னா அவர் பிஹேவ் பண்ணிட்டார் காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது. சத்தியான பிரதிகிரகியாது சத்தியம் ரூயான் மசாந்தம் கொடுப்பாரே தவிர வணங்கிக்க மாட்டார் ஒருத்தர்கிட்டேருந்து, அதனால கொடுத்தே பழகி நகை ராமனுக்கு, அதனால கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா சவிகாய உத்தரீயானி மகாதகானி மகாயசாக போட்டுன்ற ஆபரணத்தெல்லாம் கலந்து மர உரிய கட்டிண்டார். சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா சாகம் பிரத்யாகிரகத்தூர்ணம் பிரசிதா பஞ்சாரிணி, அவர் காட்டுக்கு கிளம்ப போறான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி நான் கிளம்பணும்னா நான் முன்னாடி ரெடியானேன் அப்படியாம ரெடியானேடா அப்படின்னு ஹனுமார் கதையை கேட்கிறார். கேட்ட உடனே ஏன் அப்படின்னா மகிமே தேவஹீனாயாக வாசஸ்வத்தியே விரோசதே, அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமாப்பா, ஏன்னு கேட்குறியே காட்டுக்கு தான் வரணும் நானும் அவரோட அப்படின்னு வந்தேன் அப்படின்னு, நான் நீங்கள் மட்டும் இருக்க ரெண்டே பேர் தான் வந்தேடா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பண்ணுவார். இல்லப்பா இன்னொருத்தர் வந்த பிராகேவது மகாபாகா சௌமித்ரிஹி மித்ரநந்தனா பூர்வஜஸ்ய அமயாத்திரார்த்தே குஷசீரை திருமசீரை அலங்கதா, எங்களோட லக்ஷ்மணன் அவர் தம்பியும் வந்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா திருமசீரைகி, திருமசீரைகின்னா மரத்தோட மரவுரி எல்லாம் கட்டியிருந்திருந்தார். கட்டியிருந்திருந்தாலும் அவருக்கு எப்படி இருந்தது நல்லா இருக்காது அப்படின்னா அலங்கிருத்தா, அலங்காரம் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மரவுரி கட்டின்னு வந்தார் அவர். அதனால நாங்கள் மூணு பேரும் கிளம்பி காட்டுக்கு வந்தோம். காட்டுக்கு வந்து வனவாசம் பண்ணோம். வனவாசம் பண்ணி கடைசியில் இந்த ராமன் அபகாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சீதை ஹனுமானுக்கு சொல்ற ராமாயணம். இந்த ராமாயணத்துல சூர்பனகம் வந்தா அதனாலதான் பிரச்சனை வந்ததுன்னா சீதை சொல்லலை, ராவணன் தான் அவர் ரிச்சன் போயிட்டான்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே சீதை சீதை திருப்பி ஹனுமான பார்த்து கேட்கிறா, என்னப்பா நீ இத்தனை நேரம் ராமகதை கேட்டியே நீ யாரு அப்படின்னு சொல்லி சீதை கேட்கறா. சீதை கேட்டதுக்கு நான் ஹனுமான் ராமனோட தூதன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற ஹனுமான் சீதை கிட்ட. என்ன அப்படின்னா என்ன முக்கியமான வேதாந்த விஷயமா அதான ரொம்ப கஷ்டமான புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயத்த ஹனுமான் சீதை கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்டா இல்லையா. என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா வைதேகி குசலீராமஹா, வைதேகி சீதை ராமன் நலமா இருக்கா அப்படின்னு முக்கியமான வார்த்தை இதுதான். ஏன்னா சீதைக்கு ராமன் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியாது. அப்ப ஏற்பட்ட சீதை கிட்ட என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ராமன் உயிரோட இருக்க உங்களை நலம் விசாரிக்க சொன்னார் அப்படின்னார். சத்வான் தாசர ஸ்ரீராமஹா தேவி கோசலம் அப்ரவீது அப்படின்னு உடனே அப்போ ராமன் லக்ஷ்மணன் இவர் சீதை கேட்கறதுக்கு வரப்போற அதுக்குள்ளேயே ஹனுமார் பாவம் தெரிஞ்சுக்கிட்டு சீதையோட பாவம் தெரிஞ்சு அவரே சொன்னார், லக்ஷ்மணஸ்த மகாதேஜாக பர்த்துஸ்தே அனுசர பிரியா கிருதவான் சோகசந்தப்தா சிரசாதே அபிவாதனம். லக்ஷ்மணரும் அழுதுண்டே உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார். ஏன்னா லக்ஷ்மணர் ஏன் அழுதுண்டே சொன்னார்னா கிளம்புறதே சீதை ரொம்ப லக்ஷ்மணரை கடிஞ்சு பேசிட்டா, அந்த சோகம்லாம் இன்னும் லக்ஷ்மணருக்கு மனசுல இருக்கு. அதனால அவர் கையை கூப்பிட்டு உங்களுக்கு நமஸ்காரம் தெரிவிக்க சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் புது இன்ட்ரோடக்ஷன் சுக்ரீவன் எங்க மகாராஜா அவரும் உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு நடந்த கதையெல்லாம் அனுமான் சொல்ற. இந்த மாதிரி சுக்ரீவன் அப்படிங்கிறவர் கிஷ்கிந்தையோட ராஜா, அவனோட அண்ணா வாலியை உங்களோட நிமித்தமா வதம் பண்ணிட்டு அவனுக்கு சுக்ரீவனுக்கே ராஜ்யத்தை குடிச்சிட்டு கொடுத்துட்டு அந்த சுக்ரீவன் நாலு திக்கிலையும் வானராஜனா அனுப்பியிருக்கா. நான் வந்து சம்பாதி அகம் சம்பாதி வச்சனாதே சதயோஜனம் ஆய பண்ணு சம்பாதின்னு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் லங்கையில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி சவுத் டைரக்ஷனில் வந்த எங்கள் வானரா கேங்கில் நான் தான் லங்கைக்கு வந்தேன், லங்கைக்கு வந்து உங்களை பார்த்துட்டேம்மா எப்படி ராமன் நீங்கள் இருப்பாருன்னு சொன்னாரோ அதே மாதிரி இருக்கீங்கோ அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சீதைக்கு சந்தேகம், அப்படியா பாப்ப ராமனை பற்றி சொல்லு. ராமனுக்கும் வானரனுக்கும் வானனானா நரனான் சகதமாதி சமாகனா, ராமன் நரன் சுக்ரீவன் மாணவன் வாழ்வுள்ள சம்பந்தம் எப்படிப்பா ஏற்பட்டது அப்படின்னு கேட்கறா. கேட்டது மட்டும் இல்லாம சந்தேகம் இன்னும் சீதைக்கு யாருன்னு, ராட்சசாலாம் என்ன வேஷம் வேணா போட்டுப்பா குழந்தை வேஷம் போட்டுட்டு கூட நம்ம ஓகே பண்றதுக்கு ஏதாவது வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சீதை கேட்கறா. ராமனுக்கு என்னென்ன அடையாளம், லக்ஷ்மணனுக்கு என்னென்ன அடையாளம் இதெல்லாம் எனக்கு சொல்லுப்பா அப்படிங்கிறா. ஞானி ராமத்திய லிங்கானி சின்னானி லக்ஷ்மணத்தின் ஆனா தானி பூஜை சமாச்சுவ, எனக்கு லக்ஷ்மணன் எப்படி இருப்பார் ராமன் எப்படி இருப்பார்னு சொல்லு அப்படிங்கிறா. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது கசமாகவும் கசம்பாகவும் லக்ஷ்மணத்து சமயம் ராமனோட கை எப்படி இருக்கும் ராமனுடைய தொடை எப்படி இருக்கும்னு கேட்கறா. தூது போறவாள்னா தூது அனுப்புறவர் சேர்ந்து அவரோட தொடை எப்படி இருக்கும் அவர் கை எப்படி இருக்கும்னு பார்த்துட்டா வருவா. இவர் பல மைல் டெப்டேஷன்ல வந்திருக்கேன் தூதுக்கு லங்கைக்கு, இப்ப போய் ராமனோட தொடை எப்படி இருக்கும் ராமனுடைய கை எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன என்ன கதை அப்படின்னா, இல்ல ரெண்டு விஷயம் பார்க்கணும். இவன் ஏன் இப்படி கேட்கறா அப்படின்னா ராமர் இவருக்கு அந்தரங்கமான ஒரு ஃப்ரெண்டா, ராமனுடைய க்ளோஸா இவர் ஹனுமார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறான். ஏன் ராமனோட க்ளோஸ்னா இதெல்லாம் தொடையெல்லாம் காமிச்சுட்டு இருக்காரு ராமன் ஹனுமான் இருக்கு அப்படின்னா அப்படி இல்லையா. கதம் ஒரு கதம் பாபு கை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காளோ இல்லையோ, இவர் ரெண்டு கை பார்த்தாரா நாலு கை பார்த்தாரான்னு கேட்கறா கேள்வி. ஏன் என்ன ரெண்டு கை ராமனுக்கு ரெண்டு கை தானே நாலு கைங்கிறாரு புதுசா அப்படின்னா, அந்தரங்கமா இருக்கிற வாழ்க்கை ராமன் நாலு கை தெரியுமா. ஏன்னா ராமர் ரெண்டு கை தான், நாமெல்லாம் ஜெயிக்கிறதே ரெண்டு கை தான், ரொம்ப பக்தியோட சேர்த்தா நாலு கை தெரியுமா பெருமாளுக்கு. அந்த மாதிரி ராமாவதாரத்துல ரெண்டு கை தான், ஆனா தாங்கிட்ட யார் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காளோ தாரைக்கு காமிச்சார் நாலு கை பெருமாள் அப்படிங்கறத காமிச்சார். மேல மந்தோதரிக்கு காமிக்க போறார். அந்த மாதிரி ஹனுமாருக்கு இவர் காமிச்சிருக்காரா போதற்கு இவர் ஹனுமார் வந்து ராமருக்கு க்ளோஸ் ஆனது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னா ராமருக்கு கை தொடை கிடையாது பார்த்தாலும் ஹனுமார் ராமன் இவர் தான் சொல்றதே முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னா இவர் பாஸ் அப்படின்னா ராமனுக்கு அழகே கண்ணு தான். ராமஹா கமலபத்ராட்சா தாமரை கண்ணன்னு ராமன் இவர் சொல்லிட்டார்னா இவர் ராமனுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்டா அப்படின்னு இப்ப சீதை வந்து ராமனை பத்தி, ராமனை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னதுனால ஹனுமான் ரொம்ப ஆசைப்பட்ட ராகா பேர்பட்ட பாக்கியம். அரக்கோணத்துல ராமாயணம் சொல்றதை காட்டணும், சீதா சன்னதியில் அவர் சொல்றதுங்கிறது பேர்பட்ட பாக்கியம். அப்பேற்பட்ட சீதா அம்மா நம்மளை கேட்கிறா, நம்ம வந்து ஒரு ராமாயணம் அவாகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹனுமான் உட்காந்து ராமாயணம் சொல்ல, ராமநாமகலபத்ராகிரக சர்வசத்த மனோகரா ரூபதாட்சண்ய சம்பன்னா பூதோதனகாத்மதே வேததா ஆதித்ய சங்காதா க்ஷமயா பிரிவி சமஹா கிரகஸ்பதி சமோ வித்யாயிருந்தா அரதவோகமஹா. ராமன் அப்படின்னாலே கண்ணழகு. அந்த கண்ணழகளை ஈடுபட்டு தான் பலமை டெப்டேஷன்ல தூதனா வந்திருக்கேன். அப்போ ரெண்டு தெரிஞ்சுக்கோங்கோ ராமனுடைய கண்ணழகு என்ன. ஏன்னா நாங்கள்லாம் கிழக்கு கிளை பழு மரத்துக்கு மரம் பழுப்பா தான் பழம் இருந்ததுன்னா அதை தாண்டி ஓடுறவா நாங்கள்லாம். எங்களோட ஒருத்தனை ஒரு குரங்கு பிடிச்சி சேர்த்து வச்சுட்டு சொன்னபடி கேளுன்னு சொல்றதே கஷ்டம். அந்த குரங்கு நம்ம எங்கேயாவது வாக்கிங் அடிச்சுட்டு போறதே ஏதாவது நல்ல மரத்துல நல்ல மாம்பழத்தை பார்த்துட்டுனா ஏறி போயிடும், நம்ம கிட்ட இருக்காது. அப்ப ஏற்பட்ட வானர ஜாதி நாங்க, எங்களில் ஒருத்தனை இழுக்கிறதே கஷ்டம். எங்க கும்பல் மொத்தத்தையும் இழுத்து வச்சிருக்கான் அப்படின்னா அவன் கண்ணழகு எவ்வளவு இருக்கணும், அவனுக்கு கண்ணழகு அப்படின்னு சொல்லி ராமனா கமலபத்ராட்சா அப்படின்னு சொல்ற. சொன்னது மட்டும் இல்லாம யசத்துல இந்த தேவதைக்கு ஈடானவன், பொறுமையில பூமிக்கு ஈடானவன் சொல்லி ராமபுரங்களை வருஷிக்கிறார். சொன்னது மட்டும் இல்லாம ராமனுடைய ரூபத்தை பத்தி சொல்ற, ராமன் கமலபத்ராட்சன் கண்ணழகு, அவனோட திருச்சிரகா மூணு இடம் ஸ்திரமா இருக்கணும், மணிக்கட்டு கால் திருமார்பு மூணுமே ஸ்திரமா இருக்கணும். திருப்பிரலம்பஸ்தே அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள்லாம் தசபத்மகா தசபிருகத்து திருவர் வியாப்தோ விசுக்லவான ரெண்டு இடம் வெள்ளையா இருக்கும் ராமனுக்கு, தன்னோட பற்கள் வெள்ளையா இருக்கும், கண்ணுல இந்த கருவெளியை தாண்டி மீதி இடம்லாம் புறகிட வந்துருக்குமானா இல்லையா, ராமனுக்கு கண்ணெல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் தசபத்மகா பத்து இடம் தாமர மாதிரி இருக்குமா என்ன அப்படின்னா, அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்ற, கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே. கண்ணு ரெண்டு கண்ணு செந்தாமரை மாதிரி இருக்குமா, கை ரெண்டு கை தாமர புஷ்பம் மாதிரி இருக்குமா, அடியோ அவையே அப்படின்னு சொல்லி கால் ரெண்டு காலும் பத்மம் மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி பத்து இடம் பத்மம் மாதிரி இருக்கும். திருவிரு வியாப்தா மூணு இடத்துல வியாபிச்சிருப்பார், தர்மம் அர்த்தம் காமம்ல ஈக்குவலா வியாபிச்சிருப்பார். சாஸ்தன விபக்தாங்கா சமமா இருக்கும், ஒரு கண்ணு மாதிரியே இன்னொரு கண்ணு இருக்குமா, ஒரு காது மாதிரியே இன்னொரு காது, அப்புறம் ஒரு கை மாதிரி ஒரு கை எந்த நீளம் இருக்குமோ அந்த மாதிரி. நம்மளாம் பார்த்தா ஒரு இன்ச்சு குறவனமாக நம்மளுக்கு ஒரு கண்ணு ஒரு காதுலாம் வித்தியாசமா இருக்கும். நாமளுக்கு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி ஒன்னொன்னும் ஈக்குவலா இருக்குமா. இதெல்லாம் சொன்ன உடனே சீதா ஆனந்தப்பட்டா. ஆனந்தப்பட்டது மட்டும் இல்லாம இவர் இனிமேல் ராவணன் இல்லை, இது ஹனுமான் தான் புரிஞ்சிருந்தது சீதைக்கு. ஏன்னா ராமன் கொடுத்தமிச்சிருக்கார் மோதிரத்தை ஹனுமானுக்கு, சீதை கிட்ட கொடுத்துருன்னு. அவர் முதல் எடுத்த உடனே இந்த முதல்ல காமிச்ச உடனே இது வந்து மாயா ரிங்கு அப்படின்னு சீதை நினைச்சிருவாங்க. ராட்சதாவால் இது வேணாம் பண்ண முடியும் அப்படின்னு இதை எடுத்து கொடுக்க முடியாம நாம முதல்ல நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டினாலேயே நாம் ராமதூதன்றதை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த சீத் ராமன் கொடுத்த மோதிரத்தை கொடுப்போம் சொல்லி, பூயேவ மகாதேஜா ஹனுமான் பவனாத்மஜா அபிரவீத் பிரசிதம் வாக்கியம் சீதா பிரத்யேகாராத் வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமத ராமநாமாங்கிதம் சேதம் பசிதேவ்யங்குளியகம். அம்மா ராமதூதன் என்கிட்ட ராமன் ஒரு வஸ்து கொடுத்தமிச்சிருக்காரு, பாக்கெட்ல இருந்து எடுத்து மோதிரத்தை காமிச்சாரா, காமிச்சாரா கொடுக்கலை. ஏன் அப்படின்னா இப்படி காமிச்சா சீதை தானே எடுத்துக்குவா, நாம கொடுத்தோம்னா சீதை கை கீழே போயிடும். ஜெகன் மாதா சர்வேஸ்வரி மகாலட்சுமி அவ கை கீழே போலாமான்னு தெரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம ஒருத்தருக்கு ஒரு நம்மளோட பெரியவாளுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறோம்னா இப்படிதான் வச்சு அவளை நமஸ்காரம் பண்ணணுமே தவிர அவ கையில நாம கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அதை காமிக்கிற சீதையும் எடுத்துக்கிற, கிரகித்வா பிரேட்சமானதா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் சம்பிராப்தா தானகேந்திதா பவத்து. சீதை அந்த மோதிரத்தை எடுத்திருந்தாளா, எடுத்துட்டு எப்படி இருந்தானா, ரொம்ப சந்தோஷப்பட்டாளா. எப்படி எப்பேற்பட்ட சந்தோஷம்னா, பர்த்தாரம் இவ சம்பிராப்தா, ராமன் அடைஞ்சா என்ன சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி ராமனுடைய மோதிரத்தை எடுத்துட்டு சந்தோஷப்பட்டா அப்படின்னு வால்மீகி சொல்ற. இது நம்மளுக்கே எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா திருப்பதி நம்ம மாத்து பக்கத்தில் ஒருத்தர் பேருக்கார், அவர் லெட்டர் எடுத்துன்னு வந்தாரு, ஆஹா பெருமாளே நம்ம மாத்துக்கு வந்துட்டாரு நினைச்சுக்கோமே. அந்த மாதிரி சீதைக்கு அந்த மோதிரமே ராமனா இருந்தான். அதுக்கப்புறம் ராமனை ஹனுமான ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றா, விக்ரானந்தஸ்தம் சமர்த்தஸ்தம் பிராக்யஸ்தம் ராமரோத்தமா, நீர் தான் சுவாமி உமாதான் இந்த காரியம் முடியும். சமுத்திரத்தை கோஷ்பதி கிட்ட கோஷ்பதி அப்படின்னா, மழை காலத்துல தேர் எல்லாம் ஆத்து வாசல்ல தேனும் சகதியுமா இருக்கும், அந்த சகதியில மாட்டு காலை வச்சுன்னா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும், குளம்படி மாட்டு குளம்படினால அந்த அந்த மண்ணில் தேர்ல ஒரு ஒரு குட்டியா ஒரு ரவுண்ட் ஏற்படும். அந்த மாதிரி இந்த சமுத்திரத்தை ஆக்கிட்டீர் சுவாமி நீர் அப்படின்னு சொல்லி அனுமான புகழறா. அது மட்டும் இல்லாமல் மேலே இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் மேலே ஒரு புகழ்ச்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட பேசுறதுக்கு நீர் மட்டும்தான் சரியான ஆசாமி அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா. என் கூட பேசணும்னா ஹனுமார் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னா. மயாசம விபாஷிதம், அதனாலதான் பிரேஷிஸ்டி துர்தர்ஷா ராமவாஷ பரீட்சிதம் பராக்கிரமம் அபிஜ்ஞாய மத்தகாசம் விசேஷா. அதனாலதான் சுவாமி ஒன்னு ஒன் அமைச்சிருக்காரு என்கிட்ட பேசுறதுக்கு, மீதி பேரெல்லாம் அனுப்பல. ராமனுக்கு தெரியும் யார் இந்த காரியத்தை சீத்தை கிட்ட கரெக்டா பேசி முடிப்பா அப்படின்னு தெரிஞ்சுதான் ஒன்னு ராமன் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சீத்தை கேட்கறா, ராமன் சௌக்கியமா இருக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்க, அவர் என்னதான் என்ன அடையறதுக்கு முயற்சி பண்றாரா இல்லையா, சோகமா இருக்காரா, என்ன பண்றாரு, ஆகாரம்னா எப்படி, மூணு வேளை சாப்பிட்றாரா, ஒரு வேளை சாப்பிட்றாரா, தூங்குறாரா ஒழுங்கா, எல்லாத்தையும் கேட்கறான். கேட்டோன்னே அது கச்சின்னதது ஹேம சமான வர்ணம் சஸ்யானம் பத்ம சமான விருந்தி மயாவினா சுஷ்யோகனையும் ஜலக்ஷயே பத்ம விவாக பேன. நான் இருக்கிறதே ராமனுடைய திருமுகம் மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கும், நான் இல்லாதப்போ ஜலம் இல்லாத தாமரை எப்படி வாடி போய் பூம்பி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா பெருமானுடைய திருமுகம் அப்படின்னு கேட்கறா. இதெல்லாம் ஆண்டாளும் கருப்பூரம் நாரணும் கமலப்பூ நாரணும் திருப்பாள செவ்வாய்தான் சித்தித்திருக்குமோ, நான் இல்லையே சங்கமே, உனதான் எப்ப பாரு கையிலேயே வச்சுருக்கேன், பெருமானோட வாயிலிருந்து என்ன வாசனை அடிக்கிறது, நாருமோ அப்படின்னா நாற்றம் அப்படின்னாலே தமிழ்ல வாசனைன்னு அர்த்தம். அப்ப நாத்தம்னு நாமெல்லாம் சொல்லியிருந்திருக்கோமே, அது துர்நாற்றத்தை தான் நாம நாற்றம்னு சொல்றோமே தவிர நாத்தம்னா பொதுவா வாசனைன்னு அர்த்தம். கற்பூரம் கற்பூர வாசனை அடிக்கிறதா பெருமானோட வாயில, இல்ல கமலப்பூ தாமிரபுஷ்பத்தோட வாசனை அடிக்கிறதா வாயில, இல்ல திருப்பவள செவ்வாயினா சித்திச்சு இருக்குமோ டேஸ்டா இருக்குமா பெருமானோட அந்த பல்லு அப்படின்றா. என்ன கோல்கேட் யூஸ் பண்றாரா பெருமாள், என்ன யூஸ் பண்றாருன்னா பெருமானுக்கு எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலன்னாலும் பெருமானுடைய பல்லெல்லாம் அவங்களோட வாசனையாகவும் டேஸ்டா இருக்குமா எப்படி, அதையே சங்க கேட்கிறாருன்னா சங்க வச்சு ஊதரச்சே அது தெரிஞ்சுக்கும் பெருமானுடைய வாய் என்ன டேஸ்ட்டு, அவர் வாசனை அடிக்கிறதா என்ன அப்படிங்கிறத. ஆண்டாள் இன்னொரு பாத்திரத்தில் சொல்றச்சே, உலகத்திலேயே ரெண்டு வேலை தான் ஈஸியான வேலை, அது பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா என்னன்னா ஒன்று சாப்பிட்றது ஒன்று தூங்குறது, எல்லாருக்கும் பிடிச்ச வேலை அது. அது வந்து ஒருத்தர் சாப்பிட்டுப்பான்னு சொல்லாமே நம்ம சாப்பிடுவோம், ஒருத்தர் தூங்குன்னு சொல்லாமே நம்ம தூங்குவோம், இது மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச வேலையில் யாரான சாப்பாடு கம்மியாக போட்டால் கோவம் வரும். அதே மாதிரி தூக்கத்துலேருந்து எழுப்பினா பாதி தூக்கத்தில் இருக்கோம், இல்லை தூக்கம் கம்மியாக இருக்குன்னா கோவம் வரும். இந்த வேலை உனக்கு நல்லா கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சங்க பார்த்து சொல்கிற ஆண்டாள் என்ன அப்படின்னா, ஒன்பது சொல் எழு உலகளந்தான் வாயமுதம், உனக்கு ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் சங்குக்கு என்ன ஆகாரம்னா உலகளந்தான் பெருமாள் பெருமாளோட வாயமுதம், வாயுவில் இருக்கிற இந்த அமுதம் தான் உனக்கு ஆகாரம். சரி தூங்குறது எங்கன்னா கண்படை வள்ளல் கடல் வண்ணங்கள் தளர்த்தே, தூங்குறதுக்கு எல்லாரும் நம்மளாம் பைசா ஜாஸ்தியாக இருந்தால் இந்த பீச் ஹவுஸ் அப்படின்னு வாங்குறோமே ஏன் அப்படின்னா ஒரு பீச்சை பார்த்துட்டு அந்த பீச் காற்றுலேயே தூங்கணும் அதுக்காகவும். ஆனால் உனக்கு எப்படி என்ன கண்படை வள்ளல் கடல் வண்ணங்கள் தளர்த்தே, அவரு பீச்சில் படிச்சுருக்காரு, அவரை பார்த்தாலே நீலமேக சேவனா கருணா சமுத்திரம் கருணையும் கடல் கிடந்தனன்னு கம்பன் சொல்லப்படா, கருணை கடல் அவரே ஒரு கடல் மாதிரி இருப்பார், அவர் கையில் தூங்குறியா உனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கலே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ஃபீல் பண்ணுறா சங்கத்தை பார்த்து. அந்த மாதிரி சீதை இந்த இடத்துல அவர் என்னப்பா ஆகாரம்லாம் என்ன சாப்பிட்றாரு என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் சொல்லி எனக்கு அப்படின்னு சொன்னோடனே ஹனுமார் சொல்கிறார், ராமன் ஒழுங்காக சாப்பிட்றதுலாம் கிடையாது, நமாம்சம் ராகோ பூத்தே நடாமம் முதுதேவதே அந்நியம் துரிகிதம் நித்தியம் பக்தம் ஸ்நாதி பஞ்சமம், அஞ்சு வேளை சாப்பிடணும் ராஜாண்ணா இவர் ஒரு வேளை கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறார், நெய்வ நமசான் நமசகான் நகீட்டான் நரீத்திருப்பான் ராகவோ பனையாத்ரா தத்துதேனான் பிரார்த்தனா. காட்டில் கொசு கடிக்கும், கொசு மட்டும் இல்லை பூரா தேடு பாம்பு இப்படின்னு காட்டில் இல்லாத விஷ ஜந்துவே கிடையாது, அதெல்லாம் அவர் காட்டில் தான் படுத்துட்டுருக்கேன், படுத்துட்டுருக்கே உடம்புலேயே பாம்பெல்லாம் ஏறும், ஆனால் நினைவே இல்லாமல் பாம்பெல்லாம் நம்ம தூர கேட்டு பார்த்தாலே ஓடி போயிடுவோம், ஆனால் இவர் உடம்புலேயே பாம்பெல்லாம் ஏறுறது இவர் ஒரு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறார் ஏன் அப்படின்னா சொத்தட்டே நான் வரலாம் உங்களே நினச்சிருக்காருனா அவருக்கு வேறு நினப்பே கிடையாது, உங்களே நினச்சிருந்துருக்கிறதுனால அவர் வேறு சிந்தனை இல்லாததுனால அவர் உடம்புல என்ன ஏறினாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அனித்ர சதனம் ராமஹா சுத்தோபிதன் நரோத்தமஹா, தூங்குறதே கிடையாது அவர் எப்போ பாரு உங்களே நினச்சிருந்துருக்கார், அப்படியே எப்படியான விரும்ப அப்படி படுத்துட்டா கூட அப்படி புரண்டு கொடுக்கறதுன்னு நம்மெல்லாம் தூங்குறதே அப்படி புரண்டு கொடுப்போம் சில சமயத்தில், அப்படி அவர் படுத்துட்டே இருக்கிறதே அப்படி புரண்டு படுக்கிறதே புரண்டு படுக்கிறதே உங்க ஞாபகம் வந்துடுறது என்ன பிரசுக்கட்டிலிருந்து எழுந்து உட்காந்துன்ற சீதேஜி மதுராம் பாணி யாகரம் பிரதி புத்தி ஆ சீதே அப்படின்னு நான் சிந்தி திருப்பி எழுதுகிறாரு தவிர அவர் தூங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சீதைக்கு இருந்த சோகங்கள்லாம் போச்சு, ராமஸ்ய சோகேன சமான சோகா, சீதைக்கு சோகங்கள்லாம் போச்சு ஆனா ராம சோகத்துக்கு ஈக்குவலா ஆச்சுங்கிறார் வால்மீகி. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா சீதைக்கு ராமனை காட்டும் சோகம் ஜாஸ்தியா இருந்தது, என்ன அப்படின்னா ராமனுக்காக சொல்றதுக்கு நாலு பேர் இருந்தா சுக்ரீவன் ஹனுமாரன் இங்க சீதைக்கு யார் இருக்கா சீதையோட சோகத்தெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு, ஆனா இப்பதான் சீதைக்கு ராமன் சோகத்துக்கு ஈக்குவலா ஆச்சு அப்படிங்கிறார். சொன்ன உடனே சீதை சொல்றேன், அமிர்தம் சம்ஸ்கிருஷ்டம் தயா வானர பாக்டர், அமிர்தத்தை சொன்ன அமிர்தத்தை சாப்பிட்டா விஷத்தை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ ஈக்குவலா அப்படி இருக்குப்பா நீ பேசுறது அப்படின்னா. ஏன் அப்படின்னா என் நாத்திரார் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்காருன்றது கேட்கறதே அமிர்தம் மாதிரி இருக்கு, ஆனா என்ன நினைச்சு அவர் கஷ்டப்படுறாருன்றது விஷம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சீத்தை சொல்றான். சொன்ன உடனே அம்மா சொல்ல கவலையப்படாதீங்கம்மா, நான் இங்கேருந்து கிளம்புற நாளிதான் மீட்டிங், நான் போயிட்டேன்னா அங்க ராமர் ஆயிடுச்சு வந்துடுவேன் அப்படின்னு அப்படின்ன உடனே நடுவுலயே அம்மா இருக்குன்னு ஒன்னு தோணிச்சு. என்னன்னா இப்போ ஒரே நிமிஷமா உங்களை ராமர்கிட்ட போய் சேர்த்துடுறேன், ஏறி உக்காந்துக்கோங்க என் முதுகில், நான் உங்களை போய் சேர்த்துடுவேன் ராமர்கிட்ட, நீங்கள் இப்பயே ராமரை பார்த்துடலாம் அப்படிங்கிற. சீதா உடனே கௌரவமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்னால் முடியுமா பார்த்து முதல்ல கேட்குறான். யாருமே ஹனுமார்கிட்ட ஒன்னால் இந்த காரியம் முடியுமா, அசாத்திய சாதக சுவாமி கிம் அசாத்தியம் தவப்பிரபோ அப்படின்னு கேட்குறோம் நம்மளாம். சீதை கேட்குறா அது எப்படி இருந்தது ஹனுமார்க்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாராம் என்னென்ன மலம் நவமான ஒருத்தர் கேட்பான்றதை ஃபர்ஸ்ட் டைம் நவம் பரிபோகங்கிறது கிண்டல் பண்ண மாதிரி இருந்தது ஹனுமார்க்கு. என்னடா இது என்ன பார்த்து இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லி, அம்மா ஏதோ கொஞ்சம் இந்த ராமாயண உபன்யாசத்துக்காக இப்போ ஒழுங்காக இருக்கேன், மெட்ராஸில் என் கிட்ட போய் வேறேன்ற மாதிரி ஹனுமார்க்கு நான் ஏதோ சன்னிதான விசேஷத்தினால இப்போ கையை கூப்பிட்டு இப்படி நின்றுருக்கேன் குள்ளமா, என்னோட சொருப்பமே வேறமா அப்படின்னு சொல்லி ததோ வர்த்தித்து மாறியே பெருசா அப்படி வளர்ந்து காமிச்சாரா. காமிச்ச உடனே சீதை பார்த்து, ஆஹா உனக்கு இவ்வளவு பிரபாவம் இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனா என்ன பண்றது நான் வரமாட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா இல்ல நீ கிளம்பரிசே நைச்சல் போறசே ராட்சதாலும் சண்டை போடுவா, நீ அவளோட சண்டை போடுறத கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன கீழே விட்டுட்டேன்னா நான் சமுத்திரத்துல கீழே விழுந்துருவேன், ப்ளூ வேல் ஷார்க்கெல்லாம் என்ன சாப்பிடுவா அப்படின்னாலும். அப்பவும் ஹனுமாருக்கு புரியல, இல்ல இல்ல என்னால சண்டையும் போட முடியும் உங்களையும் பாதுகாப்பேன் அப்படின்னா. இல்லப்பா அது இல்ல விஷயம், விஷயம் என்னன்னா நான் இன்னொருத்தர் உடம்புல தொடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட நியமம், அதனால நான் அதை பரிபாலிச்சுட்டு வரேன், அதனால ராமன் வந்து என்ன ஆக்சன் போறது தான் தகுது அப்படின்னு. உடனே ராமன் ஹனுமான் நினைச்சிருக்க மாட்டார், நம்ம நினைச்சுப்போம் அப்ப ராவணன் கூட தான் தொட்டு அழிச்சுட்டு போனோம், அப்ப அந்த நியமம் எல்லாம் இல்லையானா ராவணன் பலாத்காரமா அழிச்சுட்டு போனோம். இப்ப சீதா சீதா போறச்சே தானே இஷ்டப்பட்டு போனா இந்த காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சு ராமன் வரட்டும்ப்பா, ராமன் போய் சீக்கிரம் அழிச்சுட்டு வா, அவர் வந்தாருன்னா இங்க எல்லாம் சரியாயிடும், அவர் வந்து இங்க ராவணன் எல்லாம் கொண்டு என்ன அழிச்சுட்டு போறதாப்பா அவரோட பராக்கிரமத்துக்கு பெரிய விஷயமே தவிர நீ அழிச்சுட்டு போயிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே சீத்து சொல்ற, என்கிட்ட இந்த சூடாமணியை வாங்கிட்டு போப்பா, அது ராமர் கிட்ட கூடு, அது மட்டும் இல்லாம காட்டுல ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த காக்காசுர வித்தாந்தம், காக்கா வந்து சீதையை கொச்சிட்டு அதுக்காக ஒரு காக்காக்காக பிரம்மாஸ்திரம் எடுத்து போட்ட என் பர்த்தா, இப்ப ஏற்பட்ட ராவணன் வந்து அகர்த்தின்னு போயிருக்கேன், அது அவருக்கு தெரியுமா தெரியலையா அதெல்லாம் போய் சொல்லி இதெல்லாம் ஞாபகப்படுத்து அவருக்கு அப்படின்னு சொல்றா. மனசிலாயாஸ்திரக்காக இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, என்னன்னா ஒரு நாள் சீதையும் ராமனும் விளையாடிட்டு இருந்தாலும் காட்டுல விளையாட்டு இருக்கிறச்சே என்ன விளையாட்டு அப்படின்னா மல்லிகை மாலையால் அப்படி சுற்றி பாடலாம், மல்லிகையை நல்லா தொடுத்து வச்சுட்டு தலையில் வச்சுக்கலாமோ அது பண்ண மாட்டாளாம், ஏன்னா காட்டில் நிறைய மல்லிகை புஷ்பம் இருக்கு, அதனால மாலையாவது ஒரு மரத்தில் கயிறு கட்டுற மாதிரி ராமனை வச்சு கட்டிட்டாலும் கட்டிட்டு நீங்கள் அவுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தா ஓடி வந்து ஒரு மரத்தில் ஏதோ ஒரு பெரிய பழம் இருக்கேன்னு சொல்லி பழத்தோட கிளையோட குடும்பம் சொல்லி அந்த கிளையை பிடிச்சி விட்டா ஒரு குரங்கு குருட்டு தான், ஐயோ குரங்கோட வாது கடைசியில் அது அந்த வாரம் பிடிச்சிருந்தா நான் ஓடி போய் ராமன் மேலேயே சாமி கட்டி பிடிச்சிருந்தேன் பயத்தில். அப்போ என்னோட நெத்தித்திலமும் அவரோட விசாலமான வட்சத்தலத்தில், ஏன்னா சீக்கு ஹைட்டு கம்மி, ஒரே ஹைட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால நம்மளோட நம்மளோட ஆத்துக்கால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், அது சீத்தை காமிக்கிறேன் இங்கே காமிச்சு. அது என்னோட நெத்தியில் இருந்த திலகம் ராமனுடைய வட்சத்தலத்தில் திருமார்களை ஒட்டிக்குது. அப்போ நான் கேட்டேன் என்ன இது அண்ணா ரத்தம் மாதிரி இருக்கு, ஏன்னா இல்லைல்ல இது ரத்தம் இல்லாமல் என்னோட விஜய யாத்திரைக்கு நீ இட்டு இருக்க திலகம் அப்படின்னு பெருமான் சொன்னேன், இதை இதை ஞாபகப்படுத்து அவருக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சொன்ன உடனே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போப்பா ஹனுமார் அப்படிங்கிறா. ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, நான் சீக்கிரம் கிளம்புறாங்க தான் ராம நீங்க சீக்கிரம் அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னா. அப்படின்னு உடனே பக்கத்துல கிளம்பின உடனே என் பக்கத்துல இருக்கிற இந்த இதெல்லாம் பார்க்க சைத்திய பிராசாதம் அதுக்கு பேர் அந்த கார்டனுக்கு. ராவணனுக்கு இப்ப நாம என்ன பண்ணணும், சீதையை பார்த்தாச்சு வந்த காரியம் ஆயிடுச்சு, ஆனா ராவணனோட கொஞ்சம் பேசிட்டு போனோம், அவன்கிட்ட கொஞ்சம் விஷயத்த சொல்லிட்டு போனோம் அப்படின்னு ஹனுமாருக்கு எண்ணம். சரி ராவணனை பார்க்கறதுன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரையோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும், அலையனா பல பேருக்கு லஞ்சமான கொடுக்கணும், அதனால பார்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணால் ராவணன் நம்மளை கூட்டு அனுப்புவானோ அந்த காரியத்தை பண்ணுவோம்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற தோப்பு மனம் காடு எல்லாத்தையும் உட்காந்து அழிச்சாராம், மரத்தெல்லாம் பிடுங்கி போட்டேன், பிடுங்கி போட்டு ஒரு பெரிய தோரண வாயி, அந்த தோரண வாயிலேருந்து கட்டினாராம், ஜெய சதி பலோராம லக்ஷ்மணஸ்த மகாபலக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் லக்ஷ்மண் ஜெய் சுக்ரீவ் அப்படின்னு கட்டினாராம். இவருக்கு ஜெய் போடுறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணியிருந்தாருன்னா தானே தனக்கு தானே ஜெய் ஹனுமான் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாராம். அப்படி சொல்லிட்ட உடனே இந்த ராட்சதாள்லாம் வந்தாலும் திங்கராள்னு சில பேர் அவள் வந்தால் எல்லாரும் இன்கமிங்கே தவிர அவுட் கோயிங்கே கிடையாதுன்னு சில பேர் ஃபோன் இருக்கும், அந்த மாதிரி ராவணன் கிட்ட இந்த வரவாள்லாம் ஹனுமார்த்த வரவாள்னு பேர் தான் தவிர திருப்பி ராவணன் கிட்ட போனான்றதே கிடையாது, வரவாளுக்கெல்லாம் ஹனுமார் நல்ல அடியை கொடுத்து மேலே அனுப்பிச்சு விட்டுருவேன் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அடுத்த பஞ்ச சேனாபதிகள் வரா, அதுக்கப்புறம் சப்த மந்திரிகள் வரான்னு ராவணன் யாரா இது குரங்கு, ஏதோ குரங்கு சாதாரணமாக வந்து நம்ம லங்கையே அழிச்சுட்டு இருக்கே என்ன இது அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் அக்ஷகுமாரன் தன்னோட பையனையும் அனுப்புகிறான், அந்த குரங்கை பிடிச்சின்னு வந்துரு இப்படியாவது இது யாருக்கு தெரியல அவன் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ராவணன் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த அக்ஷகுமாரன் போனப்ப தான் இத்தனை நாள் அனுமார் விளையாடிக்கிட்டே இத்தனை பேரை கொண்டுட்டாரான், இப்போ தான் ஒரு வீரன் வந்திருக்கான்னு நினச்சி அவனோட சண்டை போடணும்னு சண்டை போட்டார், அவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்திரஜித் கிளம்பி வரான், நான் போய் அந்த குரங்கை பிடிச்சின்னு வரேன், இவனும் ராவணனோட பையன் இந்திரனையே ஜெயித்தவன்றதுனால அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேர், அவன் பேர் மேகநாதன் பேர் அவனுக்கு. அவன் வரான், அவன் வரைச்சே ஹனுமார் பார்த்தார், இவனும் பெரிய வீரன் தான் இவனோடையும் சண்டை போடணும்னு சொல்லி அவன் அம்பா அடிக்கிறான். ஆனால் ஹனுமார் திடீர்னு காணாமல் போயிட்டான், எங்கே சண்டை போடுறச்சே அப்படிலாம் போகக்கூடாது, நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறச்சே சண்டை போடணும், இவர் எங்கே காணுமே அப்படின்னு பார்த்தா சரணாமட்டை சுவாசமுகிசாரமஹா கபிஹி எப்படி இருக்காருன்னா, இந்த அம்புக்கு அம்பை வச்சு ஒரு கண்ணை வச்சு யானையை சுடலாம், கொசுவை சுட முடியாது. ஒரு கொசு ரூபத்தில் இருந்து அந்த அம்புக்கு நடுவிலே ட்ராவல் பண்ணாராம், ட்ராவல் பண்ணி எதிர்க்க இந்திரஜித்துக்கு எதிர்க்க வந்து பயப்படுத்தினாராம். பார்த்தார் இந்திரஜித்தால் இந்த குழந்தை சாதாரண அஸ்திரத்தெல்லாம் போட்டு பிடிக்க முடியாது, பிரம்மாஸ்திரத்தை எடுப்போம், பிரம்மாஸ்திரத்தை எடுத்த ஹனுமான் தெரியும் பிரம்மாஸ்திரம் தன்னை ஒன்றும் பண்ணாது, ஆனால் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை வாங்கிட்ட. வாங்கிட்ட உடனே பிரம்மாஸ்திரத்துக்கு என்ன அப்படின்னா, பிரம்மாஸ்திரம் கட்டினா பிரம்மாஸ்திரம் மட்டும்தான் கட்டணும், போட்டு வேற இன்னொரு அஸ்திரத்தினாலேயோ இதனால கட்டப்பட்டு கட்டினா அந்த பிரம்மாஸ்திரம் அவுந்து போயிடும். இந்த பக்கத்தில் இருந்த ராட்சதாள்லாம் ஆஹா பிரம்மாஸ்திரத்தினால கட்டியாச்சு, திருப்பி சணல் கயிறாக வச்சு கட்டிப்பாங்க எல்லாம். உடனே இந்த தள்ளையே எடுத்துட்டாங்க, ஆஹா மக்கு ராட்சதாளாக வச்சுருக்கனே கூட இப்போ பிரம்மாஸ்திரம் அவுந்து போச்சே, இந்த வானனை எப்போ வேணா கிளம்பிடுவானே அப்படின்னு. ஆனால் அது வானனுக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ராவணன் சபைக்கு அழிச்சிட்டு போகிறான். அழிச்சிட்டு போனச்சே ராவணன் ஆச்சரியமாக வர்ணிக்கிற வால்மீகி ஹனுமார் வாயிலேருந்து, ஏன்னா எதிரின்னா அவன் அவனோட பராக்கிரமம் இருந்தால் அதை சொல்லணுமா, அது சொல்கிற சொன்ன உடனே ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ராவணன் கேட்குறான், யாருப்பா இது அப்படின்னு நினச்சிக்கிறான். அவன் சென்ற உடனே இது கைலாசத்துலேருந்து வந்த நந்தி தான், நந்திகேஸ்வரர் போல இருக்கு இந்த ஹனுமார் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஏன் அப்படின்னா முன்னாடி அவன் கைலாசத்துக்கு ரெகுலராக போயிட்டு இருப்பான், அவன் போய் சிவதரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு நாள் போகிறச்சே இந்த நந்தி தடுத்துட்டாரான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, சிவனும் சீதையும் சிவனும் பார்வதியும் கொஞ்சம் தனியாக பேசிகிட்டு இருக்கா, இப்போ அலோவ் பண்ண மாட்டேன், நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வச்சு தான் இருப்பேன். உடனே ராவணனுக்கும் வந்து நீ யார் தான் என்ன தடுக்கிறதுக்கு, நந்திகேஸ்வரர் மாடு மகந்தனே அவருக்கு, அவரை பார்த்து நீ என்ன குரங்கு மாதிரி இருக்க, நீ என்னடா என்ன தடுக்கிறதுன்னு இது பண்ணிட்டாரான். நந்திகேஸ்வரருக்கும் வந்து குரங்குன்னு என்னை ஹெண்டல் பண்ணுற ஒரு குரங்குனால தான் ஒவ்வொருக்கே அழிவு வரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாபம் இந்த ஞாபகம் தான், கிமேஷ பகவான் நந்தி நந்தி தான் வந்திருக்கு போல இருக்கு மாறு வேட்டத்தில் குரங்கு வேட்டத்தில்னு நினச்சானான். நினச்ச உடனே கேட்க சொல்கிறான், யாரும் கேளுன்னு சொல்லி தான் நேராக பேசினா பிரஸ்டீஜ் இஷ்யூ, அதனால் தான் நேராக பேசக்கூடாதுன்னு தன்னோட மந்திரியை வச்சு பேசுகிறான். அவன் கேட்டான், பயப்படாதப்பா நீ யார் தூத்தன், யமதூத்தனா வாயு தூத்தனா வரும தூத்தனா விஷ்ணு தூத்தனா யார் இருக்குன்னு. ஹனுமார் சொன்னானா, நான் இப்போ சொன்னேன் அவள் தூத்தன்லாம் இல்லை, நான் ராமதூத்தன், யமதூத்தன் பின்னாடி வரப்போறான் கொஞ்ச நாளில், நான் இப்போ வரல, நான் ராமதூத்தன் வந்திருக்கேன். அண்ணு ஹனுமார் ராமாயணத்தை பேசுறதே ஆச்சரியம், சீதையை ராமன்னு ஒருத்தன் ராம ராமாயணத்துக்கு முதல்ல சொல்கிற சொல்லி முடிச்சுட்டு அப்பேற்பட்ட ராமனோட ஒய்ஃபு தேடிட்டு தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம், அந்த ராமனோட ஒய்ஃப் சீதை உன் தெரிஞ்சாப்பா, நீ கடத்தின் வரலன்னு சொல்லலை, நீ கடத்தின் வந்திருக்கேன்னு சொல்லலை ஹனுமார், உங்க காத்துல நான் அவளை பார்க்க இருந்ததுப்பா, அதனால தெரியாதமே அறுவடுத்து நம்ம வச்சிருக்கா போல இருக்கு சீதையை உங்க காத்துல எடுத்துட்டு போய் கொடுத்துரு ராமர்கிட்ட அப்படின்னு பேசுகிறேன். அப்புறம் ராமனோட பிரபாவம் சொல்கிறேன், உனக்கு பிரபாவம் இருக்குப்பா ராமனா ஒத்துக்கிறேன், உன்னோட பிரபாவம் என்னன்னா மூணு லோகத்தையும் உன்னால் சம்ஹாரம் பண்ண முடியும், ஆனால் எங்கள் ராமனோட பிரபாவம் என்ன அப்படின்னா புனரேவ ததாஸ்பிரக்தும் சக்தோ ராமோ மகாயசா, உன்னால் அழிக்க தான் முடியும், ஆனால் அழிஞ்சது உள்ளது உள்ளபடி திரும்பி ராமரால் படைக்க முடியும், ராமரோட பிரபாவம் சும்மா இல்லை. அதே மாதிரி பிரம்மாஸ்வயம் சதுரானுபவா, இல்லை எனக்கு பலம் ஜாஸ்தி, யார் யார் வருவா எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னா பிரம்மா ஒருவேன் நீ ராவணன் சொன்னால் அவராலையும் வேலைக்காகாது, இல்லை ருத்ரோ மகேந்திரஹா திரிபுராந்தகோவா திரிபுர சம்ஹாரம் பண்ண ருத்ரனே எனக்கு வருவார், நான் அவளை அவரோ பூஜை பண்ணிருக்கேன் அவர் எனக்கு சப்போர்ட்டு வருவார்னு, அவர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லை இந்திரனையே ஜெயித்தவன் தான் என் பையன், இந்திரன் எனக்கு சப்போர்ட்டு வருவான்னாலும் எப்போ ஏற்பட்டாலும் இருந்தாலும் சக்தோ ராமோ மகாயசாக, ராமன் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பயிலுக்கு திராணி கிடையாது, அதனால் நீ தயவுசெய்து சீதையை கொடுத்துருவேன்னு சொல்லி ஹனுமார் சொல்கிறார். இவன் இவ்வளோ ராமாயணம்லாம் சொன்னால் உனக்கு பிடிக்காது, என்ன பண்ண இவனை கொல்லுடா அப்படிங்கிற விபீஷன் எழுந்த தூதனை உடம்பு பண்ணுறதுங்கிறது தப்பு, மேற்கொண்டு யுத்தம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறேன், இவர் போனால் தான் யுத்தம் நடக்கும், அதனால் தூதனை உடம்பு பண்ணக்கூடாது அப்படின்னோடனே சரி குரங்குக்கெல்லாம் வால் பிடிக்கும்னு சொன்னாலும் அந்த வாலில் தீ வைடான்னா உடனே தீ வச்சா வச்ச உடனே இவரும் காமிச்சுட்டே இருக்கேன், வைப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த சூடு எரியல. அப்போ அப்போ என்ன நினைக்கிறார், நம்மளால் தான் நினைச்சுக்குவோம், நம்மளுக்கு நெருப்பு சுடலைன்னா ஆஹா அப்போ எனக்கே பிரபாவம் ஜாஸ்தி போல இருக்குன்னு நினைச்சுவோம். இப்போ ஹனுமான் சொல்றார், ராமரோட பிரபாவத்தினாலும் சீதையோட பிரபாவத்தினாலையும் எங்கப்பா வாயு அவருக்கு அக்னி க்ளோஸ், அதனால க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனை நம்ம சுடக்கூடாதுன்னு சொல்லி ஹனுமாருக்கு நம்மளுக்கு ஒன்றும் அக்னி சுடலை அப்படிங்கிறார் ஹனுமார். நம்மளுக்கு அக்னி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்ன அப்படின்னா நம்மளுக்கு சுடலை, அதனால நம்ம அக்னிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லி இந்த மொத்த லங்கையையும் அக்னிக்கு நிவேதனம் பண்ணிடுவோம்னு சொல்லி மொத்தத்தையும் நெருப்பு வச்சார் ஹனுமார் லங்கைக்கு. லங்கைக்கு மொத்தம் ஒரு ஒரு ஆத்திரையும் பார்த்து பார்த்து வைக்கிறாராம். ஒரு ஆள் மிஸ்ஸா இருந்ததுன்னா திருப்பி பத்தடி போயிட்டு திருப்பி வந்து வைக்கிறாரா, அது சரியா பத்திக்கலன்னு சொல்லி திருப்பி வச்சுட்டு போறான். நெருப்பை நெருப்பு வச்சு லங்கையே பஸ்மமா எரியிருது. அப்போ உடனே அந்த சமயத்தில் ஹனுமார் எப்படி இருந்தாங்கன்னா, வாழ் அப்படி சுழற்றுறது சுதர்சன ஜுவாலை, சாஸ்திர ஜுவாலைய சுதர்சன ஆழ்வார் இங்கே இருக்காரு, அவர் சுழட்டினார்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹனுமார் இருந்தாருன்னு வால்மீகி சொல்ல. கிருதார்த்தி மாலி வியராஜத ஆதித்ய இமாம்சு மாலி அப்படிங்கிற அது மட்டும் சொன்னதுக்கப்புறம் ஹனுமாரே ஐயோ கோவப்பட்டு நம்ம இந்த காரியத்தை பண்ணுறோம், நம்ம பண்ணது தப்புடா, குருதோ ஹன்யா குரு நபி, கோவத்தில் எந்த காரியத்தை பண்ணால் கோபத்தினால நம்ம குருவையே நம்ம கொண்டுடுவோம்டா, கோபம்ன்றது அவ்வளோ பெரியது, இப்போ நம்ம எரிச்சுக்கோமே சீதையும் அதே லங்கையில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கச்சேவே வானத்திலேருந்து சில தேவர்கள்லாம் வந்தா பார்ப்பா, இப்பேற்பட்ட மகா பதிப்பிரத்தையான இருக்கிற சீதை இருக்கிற இடத்த தவிர மீதியெல்லாம் எரியது, அப்பேற்பட்ட பிரபாவம் சீதைக்கு உண்டுன்னு மேலே சில பேர் சொல்லினவுடனே அப்பவே கிளம்பியிருக்கணும் ஹனுமார், இல்லை இவன் யாரான ஏடாவிடமா வந்து சொல்லியிருப்பா, நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சீதையை பார்க்குறேன், அம்மா வந்தது காரியம் எல்லாம் முடிஞ்சுது, சீதையை உங்களை பார்த்தேன், லங்கையை எரிச்சேன், முடிஞ்சிட்டு மேலே ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுது, அதனால நான் ராமரை பார்க்கறதுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி லங்கையிலேருந்து கிளம்பினேன். கிளம்பின உடனே வரசேவே திருஷ்டாசீதா திருஷ்டாசீதா கண்டேன் சீதையின்னு சமுத்திர தீரத்தில் வந்து இறங்கினார். உடனே வாழ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்ட, ஆஹா ஹனுமார் காரியத்தை சாதிச்சுன்னு வந்துட்டார், நம்மளுக்கு இனிமேல் ஜெயம்னா அப்படின்னு உடனே அங்கே தான் சொன்னான், இல்லை இல்லை நம்ம நம்ம எல்லாமே சேர்ந்து போய் ராவணனை கொண்டுட்டு சீதை அடிச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு ஒரு உற்சாகத்தில் சொன்னான். ஹனுமார் சொன்ன இதெல்லாம் வேலைக்காகாது, நம்மளுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காரு ராமர பிரபு என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம செய்யணும், சீதையை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், நான் அதுக்கு மேலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரியம்லாம் பண்ணி வச்சிருக்கேன், இது போதும் இதை போய் முதல்ல ராமர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போறா ராமர்கிட்ட. போற வழியில மதுவனம் அப்படின்னு ஒரு வனம், தேன் நிறைய இருக்குமா, வானராளுக்கு தேன் நிறைய பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மதுன்னா தேனும் சொல்றா, இன்னொரு விஷயம்னு சொல்றா மது, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டு போடுறாளே அந்த மதுவா கூட இருக்கலாம். இவாள்லாம் பார்த்தா ஒரு ஒரு சக்சஸ் நடந்திருக்குன்னா சக்சஸ் பார்ட்டி எங்க அப்படின்னு கேட்கிற மீதி பேர்லாம் அங்க சொன்னாலும் போய் சாப்பிடுவோம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், நான் பாத்துக்கிறேன். அந்த மதுவனத்துக்கு காவலா ததிமுகன்னு ஒருத்தன் இருக்கான், ததிமுகன்னா ததினா தயிர், தயிர் பிடிச்சவனே மதுவனத்துக்கு காவல் பண்ணிருக்கான். ஏன்னா அவங்க அங்கிருந்தா மதுவை சாப்பிட மாட்டாங்கிறது ஒரு, அதாவது எந்த மினிஸ்டரை எந்த இலாக்கால போடணும்னு வால்மீகி ராமாயணம் காட்டுறது. பினான்ஸ் நிறைய செய்யணும், பினான்ஸ் மினிஸ்டரா போட்டோம்னா எப்படி சொத்த கணக்கு கருப்பு பணமா ஆக்கலாம்னு யோசிப்பான், அவனை போடக்கூடாது பினான்ஸ் மினிஸ்டரா. அந்த மாதிரி இந்த மதுவனத்துக்கு ததிமுகனை காவலா போட்டா அவன் பார்த்தான், என்னடா இது குமார அடிக்கிறீங்களே அப்படின்னா, இல்ல இல்ல நீ அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னா அவனை துரத்தி விட்டான். அவன் நேரா போய் சுக்ரீவன் கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த வாமராஜன் உன் படுத்தரா மதுவனத்தை பூந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணான்னா ஒருத்தர் அந்த மதுவை சாப்பிட்டு ஒருத்தர் முன்னாடி போய் பாடுறானா அப்படின்னு ஒருத்தன் போய் பாடுறானா, இன்னொருத்தன் பாடுறவங்க முன்னாடி இன்னொருத்தன் போய் ஓடுற அழறானா, மதுவோட வேலை அதெல்லாம், இன்னொருத்தன் போய் டான்ஸ் ஆடுறான், இன்னொருத்தன் பிறந்து பிறந்து அழறானா, என்னவோ பண்ணிட்டு இருக்கா, இவ்வளவு காயத்துக்கு ஏச்சுது பிரகசனத்துக்கு ஏச்சுதுன்னு வால்மீகி சொல்றாரு. அதெல்லாம் இதெல்லாமும் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அவருக்கு என்ன வேலை, ரெக்கார்ட் பண்றது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் சொல்றேன். சொல்லி முடிச்சோம்னா சுக்ரீவன் சொல்றான், அந்த ததிமுகன்ட்ட அவளை அவளை நான் வர சொன்னேன் சொல்லு அப்படின்னு உடனே இந்த ததிமுகன் திரும்பி வந்து ராஜா கூப்பிடுறாரு வரல அப்படின்னு உடனே எல்லாம் அலர்ட் ஆயிட்டான், எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஒரு கணத்துல. உடனே போறா, அப்ப ஹனுமார் தான் காரியத்தை சாதிச்சது, அவர் வாசல் நின்று உதவிட்டு காத்துட்டு இருக்காரு இவாளுக்கெல்லாம், அவர் ஒன்றும் தன்னோட பெருமையை, அதாவது தான் இந்த காரியம் பண்ணாலும் அடுத்தவா பண்ணட்டும், அந்த காரியம் என்ஜாய் பண்ணுறது, மற்றவா பண்ணிக்கிட்டோம் நான் என்ஜாய் பண்ணக்கூடாது, நம்மளோட காரியம் இது அப்படின்னு இருக்கிறவன் ஹனுமார். சுக்ரீவன் இந்த ததிமுகன்ட்ட பேசுறதே லக்ஷ்மணன் பார்த்தானா, என்னது ரெண்டு பேரும் குறைப்பறன்னு பேசிக்கிறீங்க என்ன விஷயம்னா, இல்லை இல்லை இந்த வானராள் சவுத் டைரக்ஷனில் போன வானராள்லாம் நம்ம பூத்தடிச்சுட்டு இருக்காளாம் அப்படின்ன உடனே சொல்லிட்டார் சுக்ரீவனே, சொல்லிட்டார் இந்த பயிரக காரியத்தை சாதிக்காத இந்த கொண்டாட்டம்லாம் பண்ண மாட்டாங்களே, அதனால இந்த காரியத்தை சாதிச்சிருப்பா, அப்புறம் காரியத்தை சாதித்தது நசானியான ஹனுமாரை தான் பார்த்துருப்பேன், பூத்தடிக்கிறதுல இந்த பயிரக அப்படின்னு சொல்லி இவாள்லாம் வர வந்த உடனே எல்லாரும் ரொம்பலாம் திருஷ்டாசீதா திருஷ்டாசீதான் ராமன் முன்னாடி சொல்கிறான், கண்டேன் சீதையே கண்டேன் சீதையின்னு. ஆஹா கண்டேன் சீதையின்னு உடனே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படிப்பா இருக்கா சீதை சொல்லுங்க பாப்பான்னு எல்லாம் பேங்கிறது, ஒன்றுமே தெரியாது சீதை எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும், ஹனுமாருக்கு தான் தெரியும். எல்லாம் ஒன்று சூழ்ச்சி ஹனுமான கிடாடி ஹனுமான கிடாடி ஹனுமான் அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்க எல்லாத்தையும் பண்ணவர் அவர் முன்னாடி போக வேண்டியது இருக்க. அது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு காரியம் பண்றோம்னா நம்ம முன்னாடி போய் மாலை போட்டுக்கூடாது. பின்னாடி நின்று பெருமாளை சேவிக்கணும்ன்றது ஹனுமான் காட்டுறார். பின்னாடி நின்றா சோதயந்தி ஹனுமந்தம் சீதாவிருத்தாந்த கோவிதம் எல்லாருடைய ஹனுமான் முன்னாடி நீ போய் நீங்க அப்படின்னு ஒரு ஹனுமான் முன்னாடி கூட்டாளம் கூட்டு ஹனுமார்த்த பெருமாள் கேட்கிறார் எப்படி பார்த்தா சீதான உடனே ஹனுமார் பேசவே இல்லையா. முதல்ல என்ன பண்ணார்னா சீதை இருக்கிற திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணாராம். ராமர் முன்னாடியே சீதை இருக்கிற திக்கை நோக்கி சேவிச்சாராம். பிரணம்ய சிவசாதேவி சீதாவை தாம் திசம் பிரதி அப்படின்னு சொல்லி சீதை இருக்கிற திசையை நோக்கி சேவிச்சதுலன்னு கண்டேன் கற்பினுக்கு அணியை அப்படின்னு சொல்லி கம்பன் கற்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு அலங்காரம் சீதையா. அப்போ ஏற்பட்ட சீதையை நான் பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் சீதைக்கு இந்த நடந்த சுந்தரகாண்டத்தையே ராமர் முன்னாடி ஒரு வாட்டி சொல்றார். நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நம்ம ஓடுறோம். அதெல்லாம் சொல்லி முடிச்சா சீதை இந்த சூடாமணியை கொடுத்தான்னு சொல்லி சூடாமணியை கொடுக்குறேன். கொடுத்த உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்த கண்ணீர் விடுறாராம் ராமர். விட்ட உடனே சொல்றாராம் இதைவ தினமும் ஸ்ரவதி ஸ்னேகாது வத்சசிய வத்சலா. எப்படி பிறந்த கண்ணு குட்டிக்கு அம்மா மாடு பாலை சுரக்குமோ அந்த மாதிரி இந்த மணியை பார்த்தோன்னே கண்ணிலேருந்து கண்ணீர் சுரக்கிறதுப்பா. இது வந்து பிராப்தாம் தாமிம சிந்தையே. சீதை என்ன நினைச்சா ராமர்கிட்டேருந்து மோதல் வந்ததுன்னு ராமனே அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்பட்டாலோ இல்லையோ. ராமனும் அப்படிதான் ராமர்கிட்டேருந்து சீதைகிட்டேருந்து சூடாமணி வந்திருக்குன்னு உடனே அந்த சூடாமணியா பார்க்கலையா பிராப்தாம் தாமிம சிந்தையே சீதையே நம்மளுக்கு வந்துட்டான்ற மாதிரி ராமரும் ஆனந்தப்பட்டு சீதா சமுத்திரத்திலேருந்து உழுந்து எழுந்த ராமர் இப்ப அடுத்தது ஹனுமன் சமுத்திரம் அப்படின்னு பெரிய சமுத்திரம். இந்த காரியம் யாரால பண்ண முடியுமா? அப்பேற்பட்ட காரியத்தை ஹனுமார் பண்ணியிருக்காருன்னு உடனே ஹனுமார் என்கிட்ட ஹனுமார்கிட்ட சொல்றாரு என்கிட்ட இப்ப ராஜ்யம் எதுவும் இல்லை, கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனை கொடுத்துட்டேன். மேல உனக்கு எந்த ராஜ்யத்தை கொடுத்தாலும் உன்னோட பக்திக்கு அது தகாது, உன் பக்தி அதிகம் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லி தானே ஹனுமாரை போய் கட்டி பிடிச்சிருந்தாராம். ஏக சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்கங்கோ ஹனுமத மயா காலம் மும் பிராப்திய தத்தஸ்தாச்ச மகாத்மனா அப்படின்னு சொல்லி ஹனுமாரும் ராமரை பின்னாடி கட்டி பிடிச்சிருந்தாராம். அதுல என்ன தெரியறதுன்னா ஹனுமார் கைக்குள்ளதான் ராமரே இருக்காருன்னு. நம்ம ராமரை ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஹனுமாரை ஜெயிச்சாலே ராமரோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது சுந்தரமான சுந்தரகாண்டம். இதோட முடியாது. மேல நாளைக்கு விபீஷண சரணாகதின்னு விபீஷண சரணாகதிங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ராமசேது ராமசேதுவை பற்றி நாளைக்கு பெரிய பாலிடிக்ஸ்லாம் நடக்கும். எல்லாரும் இந்த பாலிடிக்ஸ் கேட்கறதுக்காகவா வரணும், ராமாயணம் கேட்கறவங்களா இல்லையோ பாலிடிக்ஸ் கேட்கறதுக்காக வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகிகாந்த ஸ்மரணம். ஜெய் போலோ வீர வீர சூர் ஹனுமான்ஜி சுந்தே வெங்கடேசாந்த குரவே நமஹா.